الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون وقال أيضا كاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا صدق الله العلي قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام கணித்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு விருதமான ஒரு கலிமாவை தந்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏனைய உம்மத்தார்கள் ரொம்ப சிரமப்பட்ட அந்த வார்த்தையை என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப லேசாக்கிட்டாங்க. கலிமாவுடைய ஆரம்ப சொல்லே லா இல்ல, இதுதான். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எதற்கும் எந்த சக்தியும் இல்லை. இதுதான் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடைய பாடத்தில் படிச்சுதான். நபிமாருடைய வாழ்க்கையில, சஹாபிகளுடைய வாழ்க்கையில, தாபியங்கள், தபவு தாபியங்கள் எல்லாம் இந்த லால தான் முயற்சி பண்ணா, அது லேசில் உள்ளத்துல வர. ஆனா வர வேண்டிய இடம் உள்ளன்தான், நாவுல வந்து சரி வர. ஏன்னா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல பிழிகிறது நாக்க இல்ல உள்ளத்தை. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துல நாக்க பிழிய மாட்டான், உள்ளத்தை தான் பிழிவான். நம்ம உள்ளத்துல என்னத்தை ஏத்தி வச்சிருக்கிறோமோ அதுதான் சக்கராத்துல வரும். அல்லாவை ஏற்றி வச்சிருந்தா அல்லா அல்லான்னு தானா வந்துடும். 24 மணி நேரம் லெப்ட்ல கட் பண்ணு, லெப்ட்ல கட் பண்ணு, ரைட்ல கட் பண்ணு, லெப்ட்ல கட் பண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தான் வைங்க, சக்கராத்துல யாசினா ஓதுவான். அது என்ன பேசுறோமோ, என்ன உள்ளத்துல வருமோ அதான் சக்கராத்துல வரும். அதனால சகோதரர்களே, உள்ளம் தான் ஆக பிரதானமானது. ரெண்டு காதால கேட்டு உள்ளத்துல இறக்கிறோம். சஹாபிகள் உள்ளத்துல இறக்கினத்தினால லேசா வந்துருச்சு. ஆனா ஒரு சமீபத்துலதான் இருக்குது நாக்கும் கல்வும். அப்ப நம்ம எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம் கேட்கிறோம், ஆனா உள்ளத்துல இறக்கல. யாருடைய உள்ளத்துல எந்த விஷயம் இறங்காதோ அமலுடைய நசீபு கிடைக்க. அபுத்தர்தா ரலியல்லாஹு தஆலா உங்க வீடு எரியுதுன்னா, நம்ம பள்ளியில இருக்கிறான், சொன்னாங்க வீடு எரியாது. இன்னொரு சாபி வந்து சொன்னாரு, அபுத்தர் தான் உங்க வீடுக்கு பக்கத்துல எல்லா வீடும் எரியுது, அடுத்த உங்க வீடு தான், என் வீடு எரியாது. மூணா தடவையும் சொன்னாங்க ஒரு சாபி வந்து, உங்க வீடு எரியுது இல்ல எரியாதுன்னா. நாலாவது தடவை ஒரு சாபி சொன்னார், உங்க வீடு எரியல, இன்னொரு மத்தவங்க எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரு சாபி கேட்டா நான் எப்படி, மனுஷன் தானே. ஒருவர் சொன்னா சந்தேகம் வராது, ரெண்டு பேர் சொன்னா சந்தேகம் வராது, மூணு பேர் சொன்னா தானா சந்தேகம் வந்துடும். மனுஷன் அது இயற்கை. இன்னைக்கு என்ன வியாழக்கிழமை, ஜும்மை ராத்திரிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வெளியில போக ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன கிழமை, நம்ம வியாழன், இன்னைக்கு வியாழனா அப்படின்ற ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே போறோம், இன்னொருத்தர் கேட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இன்னைக்கு என்ன நாள், நாள் வியாழன். இன்னைக்கு என்ன வியாழனா போச்சு, ரெண்டு பேர் தான் கேட்டது. அதே என்ன கொண்டு வர போனாரா, இன்னொருத்தர் கேட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இன்னைக்கு என்ன நாள், சொல்ல வியாழன் தான், இன்னைக்கு வியாழனாண்டார். யோசிக்கிறான், போயிட்டு வந்தேன், கிள்ளி பாத்துக்கிடுவான், சரியா நான் பேசுறது சரியா, இயக்காது. மூணு பேர் கேட்கிறாங்க, அது இயக்க சந்தேகம் வரும். ஆனா அபு தர்தா ரதியல்லாஹு சொன்ன வராது, எரியாது. ஏன்னா எப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த துவாவை நான் காலையில ஓதினேன். அதை யாரு ஓதுவாங்களோ சகலவிதமான பாதுகாப்பு அல்லாஹ் பொறுப்பு எடுக்கிறான். அதை நான் ஓதி இருக்கிறேன். அப்ப என் வீடு எப்படி அறியும்? அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த அலைக தவக்கல் துவா அந்த ரப்புல் அர்ஷில் அஸீம் மாஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகூன் லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அஅலம் அன் அல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர் வ அன் அல்லாஹ கத் அஹாத பிகுல்லி ஷைன் இல்மா. இந்த துவாவை நான் ஓதி இருக்கிறேன், என் வீடு எரியாது. ஒரு சாபி சொன்னாரு, யா ரசூலல்லா, என் பிள்ளைய வந்து முஷ்ரிக்கீன்கள் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டா, நான் என்ன செய்ய? ரசூலல்லா சொன்னா லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் ஓதுங்க. பாருங்களேன், நம்முடைய மூளைக்கு ஏதாவது விளங்குதா? நம்முடைய சின்ன அறிவுக்கு ஏதாவது படுதா? அடி, மகனை கொண்டு போய் ஜெயில வச்சிருக்கிறதுக்கு லாஹவுல வலா குவத்து இல்லாம என்ன சம்பந்தம்? காலிது இப்னு வலீத், அம்ரு இப்னு ஆஸ், அப்துர்ரஹ்மான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமாயின், இப்படி ஒரு சஹாபிகளை கூப்பிட்டு, 40 பேரை கூப்பிட்டு, ஒரு மகனை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்களாம், போர் செஞ்சு கூட்டிடுவாங்க, இதோ நியாயம்? அப்படி இல்லாம மகன் ஜெயில இருக்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூத்து இல்லா பில்லாஹ் ஓதுங்க. மேலான பெரியாலே சொல்லி, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால அறிவை பாவிப்பது யஹூதியத். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னால கேட்டோம் வழிபட்டோம் சஹாபியத். அல்லாஹ் சொல்ற காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا إِذْ نَادَى رَبَّهُ نِدَاءً خَفِيًّا قَالَ رَبِّ إِنِّي وَهَنَ الْعَظْمُ وَاشْتَعَلَ الرَّأْسُ شَيْبًا وَلَمْ أَكُن بِدُعَائِكَ رَبِّ شَقِيًّا وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتْ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِن لَّدُنكَ وَلِيًّا. يَا اللَّهُ رُمْبَ وَيْسَايِرْكَ எனக்கு சரியெல்லாம் சுருங்கி போச்சு, முடியெல்லாம் படுத்து போச்சு, 80 வயசு, என் மனைவியோ மலடி, ஆனா எனக்கு குழந்தை வேணும், மூளைக்கு படுதா, எனக்கு குழந்தை வேணும், என்னைய சந்ததியற்றவன் ஆகிறாரே. சுபஹானல்லாஹ், நம்மட ஒரு வயசாளி துவா செய்யறார், 80 வயசு, ஆஜி என்ன துவா செய்யறீங்க? எனக்கு ஒரு புள்ள வேணும். புள்ள புள்ள கபருக்கு போற வயசுல புள்ள கேக்குதா? சொல்லலாடி மனசால நினைப்போம். அல்லாஹ்க்கு காரணம் காரியம் தேவையா? மௌத்தா போனா முதலாளி என்ன கேக்குறது? எத்தனை வயசு? அல்லாஹ், யாராவது மௌத்துன்னு சொன்னா, மௌத்தா எத்தனை வயசு? 75 ஆயிருச்சு. அப்படியா? அது என்ன? அது போற வயசு தான் அப்படின்ற மாதிரியே ஒரு பதில். அது மாதிரி 80 வயசு ஆயிருச்சு, முடி படுத்து போச்சு, சதைகள் சுருங்கி போச்சு, என்ன நம்பி சபாருக்கு சுபஹானல்லாஹ் மிருதுவா அழைக்கிறார். அல்லாஹ் சொல்றான், யா ஜக்கரியா இன்னானு பஷீருக்கு பிகுலாம் இஸ்முஹு யஹ்யா. பேரையும் வச்சாச்சு. யார் இதுக்கு முன்னால இப்படி ஒரு பேரை வச்சது கிடையாது. ஆம்பளை புள்ள அப்படியா? قال ஆயத்துக்கு அல்லாஹ் சுகல்லிமன்னா சலாசலயாலின் சவியா, 3 நாளைக்கு நீங்க யாரோடையும் பேச மாட்டீங்க. பேச மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 80 வருஷம் பேசி அந்த நாக்கு அல்லாஹ் பேச முடியாம ஆக்கினான், ஊமையாயிட்டாங்க, பேச்சு வரதில்லை. இது என்னத்துக்கு அடையாளம்? மனைவி கற்பமாயிட்டா, பார்த்தா பேசுறாங்க, பேச்சு வரதில்லை. மாஷாஅல்லாஹ் குழந்தை கிடைச்சிச்சு. அப்ப கேட்டாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யாரெல்லாம் எனக்கு குழந்தையா? அது எப்படி? அல்லாஹ் சொன்ன என்ன? கால கதாலிக்க, அது அப்படிதான். எனக்கு ரொம்ப லேசானது, மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. திருமணம் முடித்ததினால் குழந்தை இல்லை, இளமை என்பதினால் குழந்தை இல்லை. திருமணம் முடிச்சு 15 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. மூளைக்கு வேலை கொடுத்தாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். கால கதாலிக்க, அது அப்படிதான். நான் நாடினா லேசி, என்ன பெரிய ஆலயம் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாமே சாதி தின்னாங்க ஆமீன்றாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அவங்களே தான் சொன்னாங்க பைத்தியம் பிடிச்சிருச்சு, நவுது பில்லா சூனியக்காரன் ஆயிட்டாரு. ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்த்தது ரெண்டு காரணம். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினதே அவங்க மூளைக்கு போட்டு பார்த்தாங்க, ஜாயிண்ட் ஆகல, அது பட்டது இல்லை, ஜாயிண்ட் ஆகணும் இல்லையா, ரெண்டும் சேரணுமே, சேருது இல்லை. என்ன சேருது இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 365 சிலையை கொண்டு நடக்காது, ஒரு அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாம் நடக்கும். இது தன்னை மூளைக்கு போட்டு பார்த்தான், என்ன போட்டு பார்த்தான், ஒரு சிலையை வச்சு கேட்டோம் ஒண்ணும் நடக்கல, 10 ஆக்கினோம், 15 ஆக்கினோம், 30 ஆக்கினோம், 100 ஆக்கினோம், 150 ஆக்கினோம், 200 ஆக்கினோம், 300 ஆக்கி 365 ஆக்கி வச்சிருக்கிறோம், எங்கட காரியங்கள் சீராகல, எங்களுக்கு நிம்மதி கிடைக்கல, எங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு ஒழுங்கான லாபம் கிடைக்கல, 365 ஆக்கியே கிடைக்கல. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சரி இந்த பாரப்பா 365 போறாரு, இன்னும் 100 சேர்த்துக்கோ, இந்த 100 சேர்த்துக்கோனா மூளைக்கு படுது. சரிதா, முகமது பேசுறது சரி, ஏ 365 கூட போதாது, இன்னொரு சேர்த்துக்கோ, இன்னொரு சேர்த்துக்கோ, 500 ஆக்கு, அறிஞாயம். அடி 365 வேலைக்காகல்ல இந்த முகமது சொல்றாரு. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஒரு ஒரு அல்லாஹ் வணங்கட்டும், அஜாலல் ஆலிகத்தை இலாஹம் வாஹிதா, அஜாலல் ஆலிகத்தை இலாஹம் வாஹிதா. என்ன முகமதே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்ன 10 ஆகினோ, 10 100 ஆகினோ, 100 200 ஆகினோ, 200 300 ஆகினோ, எங்க வேலை நடக்கல்ல, நீங்க எல்லா கடவுளை ஒரு கடவுள் ஆக்குறீங்களா? இன்ன ஹாதால ஷையுன் உஜா, இது ஆச்சரியமான பேச்சா இருக்கு, எங்க மூளைக்கு படுது இல்ல, நிறைய பேருக்கு படுது இல்ல பாத்தீங்களா, நிறைய பேருக்கு படுது இல்ல, ஜாயிண்ட் ஆகுதில்லை, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு படுது இல்ல. மேலான பெரியாலே சொல்ல, அதனால அந்த காலத்துல வாழ்ந்தவரும் மடையே நினைக்காங்க, ஐயாமுல் ஜாஹிலியா சொல்லி சொல்லி நாங்கெல்லாம் நினைக்கிறது பாவம் மடையர்கள் போல, மடையர்கள் இல்ல, அவங்களுக்குள்ள அறிவு நமக்கு கிடையாது இல்லைங்களா இல்லையா? இப்ப பாருங்க, தபர் தேர் பேசலாம் இருக்கு இல்லையா, அதில் அந்த அல் ஹேமி முதல் ஹம் தால் பேசு தூ அல் ஹம் தூ அதையும் ஒரு தெரியல, அந்த காலத்துல தபர் தேர் பேசி இல்ல ஓதினாங்க. அது மாத்திரமல்ல, பேக்கு கீழே நொக்கத்து, தேல ரெண்டு நொக்கத்து, சேல மூணு நோக்கத்து, கீழ மூணு நோக்கத்து, நொக்கத்து இருக்கு இல்லையா, நுக்கத்தும் இல்லை. ஓதையலுமா படிக்கலுமா சொல்லுங்கண்ணே, குர்ஆன்ல இருக்கிற நோக்கத்தெல்லாம் எடுத்துட்டா யாருக்காவது ஓதையலுமா, யாருக்காவது படிக்கலுமா? அவங்க படிப்பாங்க, லேசுக்கு தான் நோக்கத்தை வச்சாங்க, நோக்கத்தை வச்சு பார்த்தா அப்பையும் படிக்கிறான் இல்ல, அப்பதான் ஹரக்கத்தை வச்சாங்க இல்லையா, யார் அறிவாளி, ஹரக்கத்தும் வச்சு நுக்குத்தாம வச்சு யாருக்கு அது ஓத தெரியுமா, எவ்வளவு கஷ்டம் ஓதுறது, மடையன் நினைக்காதீங்க, புத்திசாலிகள் அவங்க படிச்ச கவிகள் தான் இன்னைக்கு நஹு படிக்கிற நேரம், இலக்கண இலக்கியம் படிக்கிற நேரம் அவங்களோட கவிகளை தான் வைக்கிறாங்க. 3-11 பொம்புலக பேசிக்கிட்டாங்களா, இரவு கதை பொம்புல 11 பொம்புலக, ஏன் மாப்பிள்ளை எப்படி, ஏன் மாப்பிள்ளை எப்படி, ஏன் மாப்பிள்ளை எப்படின்னு சொன்னாலுங்க, அதிக சொல்ல முடியாது. நீங்க பாப்பீங்க, நான் எத்தனாவது நம்பருங்க, தனியா உலமா கிட்ட போய் கேளுங்க, பிற நீங்களே முடிவு பண்ணி போங்க, நான் எத்தனாவது நம்பர் இருக்கு, 1வதா 11வதா. அவ அந்த பெண்கள் பேசின பேச்சு சுபஹானல்லாஹ், அப்படி பேச்சு இலக்கண இலக்கியத்தோட, மடையர்கள் இல்ல. இந்தாவுல் கைஸ் கடத்திட்டு போயிட்டாங்க, இந்தாவுல் கைஸ்னா ரசூலுல்லாஹிக்கு முன்னால மிகப்பெரிய ஒரு கவிஞர், கொல்ல போற நேரம் சொன்னது கொள்ளாத, மூத்த மகள் சொல்லிச்சான், முதல்ல வந்தா அடுத்த அடி கத்தியிலும் அப்படிதான் வரும், கொல்லப்பட்டுட்டார் பேன்னு அழுதிச்சான். ரெண்டாவது மகள் சொல்லிச்சா, இன்ன அபாக்குமா கத்தியில் முதல் அடி வந்தா இரண்டாவது அடி பைனல் காத்தில லதைக்குமா, என்ன அர்த்தம், கொண்ட எங்க இருக்கிறான், முன்னாலதான் இருக்கிறான், பிற மாவு அடிக்கல், அவன் தலை அடிச்சு அவனை கொண்டாச்சு. பொம்பளை புள்ளவர்கள் திறமையை பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ். இன்ன அபாக்குமா என்ற வார்த்தையை வச்சு கொலகாரன கண்டுபிடிச்சா எவ்வளவு அறிவு நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? தேடலாம் தேடலாம் தேடலாம், கொலகாரன கண்டுபிடிக்க 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். மேலான பெரியார்களை நடுக்கடல் இருந்து சொல்லுவாங்க, நம்ம எந்த நாட்டில் இருக்கோம் நட்சத்திரத்தை பார்த்து நடுக்கடல் இருந்து சொல்லுவாங்க எந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம் என்று நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு சொல்ல முடியுமா? மணல்ல காதை வச்சு சொல்லுவாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு படை வருது. நம்ம காதை வச்சா எறும்புதான் உள்ளுக்கு போகும். என்ன அறிவு சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு அவங்களுக்கு விளங்காம இல்லை, அவங்களோட அறிவுக்கு போட்டு பார்த்தாங்க அது ஜாயிண்ட் ஆகல, படல்ல. அது பேரித்த பழ விதைய வச்சு சொல்லுவான், இந்த பேரித்த பழம் மக்காவா மதீனாவா தாய்ப்பா ஈரானா ஈராக். பேரித்த பழ விதைய வச்சு எல்லா விஷயத்திலையும் தான். ஸைத் இப்னு உஸாமா ரழியல்லாஹு தஆலா, ஸைத் ரழியல்லாஹு தஆலான்னு கொஞ்சம் வெள்ளையாவும் மகன் உஸாமா கருப்பாவும் பிறந்துட்டார். சந்தேகம் வராம இருக்குமா? பாப்பா வெள்ளை வெள்ளையே இருக்கிறார், மகன் கண்ணங்காரன்னு பிறந்துட்டான். எல்லாம் நல்ல எண்ணம் வைப்பாங்களா? அல்லாட நாட்டம் அப்படியா? பாப்பா அல்லாட பெரிய கிரும நம்ம பிள்ளையெல்லாம் நம்மளமாய் பிறக்கிற சும்மத்துல சைனா புள்ளனு பிறந்துச்சுன்னு வைங்க, குதூகலமா இருக்கிற குடும்பத்துல பிரச்சனை தான். ஏன் சைனா வாக்கலையா? பிள்ளைய பார்த்தா ஜப்பான் புள்ள மாய் இருக்கு, பெரிய பிரச்சனை வந்துடும். அல்லாவுக்கு எல்லா புகழும் முதலாவது ஆம்பளையா பொம்பளையான்னு பாக்காய்ங்க, மூஞ்சி யாருமாயிருக்குன்னு பாருங்க. நம்மள மாதிரியா அல்ஹம்துலில்லா, அப்படி இல்லையா அதுக்கு பிரச்சனைக்கே நீக்க இல்ல ஒரு 10 வருஷம் ஆயிரும். அப்போ ஸைத் இப்னு உஸாமா அவர் வெள்ளை அவர் கருப்பு, பெரிய பிரச்சனை ஆயிருச்சு, சந்தேகம் ஆயிருச்சு. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க, உடல் கூறு நிருபர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்களை கூப்பிட்டாங்க, அந்த நிபுணர்கள். அதாவது உடம்ப பார்த்து சொல்றேன், அந்த கலையை படிச்சவங்க ரெண்டு பேரையும் படுக்க வச்சாங்க, வாப்பாவும் மகனையும் முழுமையாக மூடினாங்க. நாலு கால் மட்டும் வெளியே தெரியுது, ரெண்டு கண்ணங்கரையும் இருக்கு, இன்னொரு வெள்ளை வெள்ளையும் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இந்த காலை பார்த்து சொல்லுங்க என்ன விஷயம் உண்டு. அவர் ரெண்டு காலையும் நல்லா பார்த்தாரு, பார்த்துட்டு சொன்னாரு, இது வாப்படை மகண்டையும் காலண்ட பாத்தீங்களா? இப்ப யாராவது சொல்ல சொல்லுங்களேன், நல்ல ஒரு படிச்ச ஆளை கொண்டாந்து வாப்பாவின் மகனையும் படுக்க வச்சு காலை மட்டும் காட்டி, இந்த ரெண்டு காலை பத்தி நீ என்ன நினைக்கிற? இவ 10 வருஷம் கழுவியே இல்லை, இவன் நல்லா கழுவி இருக்கிறான்னு சொல்லுவான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வேற சொல்லலாம், ஐயாமுல் ஜாஹிலியா மடையர்கள் நம்மள புத்திசாலிகளா? நமக்கு என்ன அறிவு இருக்கு? மீலான பெரியார் சொல்லிக்கிட்டே போகலாம், அதல்ல பிரச்சனை. விஷயம் என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே அறிவுல போட்டு பார்த்தா. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்ல கால கதாலிக்கு, அது அப்படிதான் உங்களுக்கு வேலை கொடுக்காதீங்க. மீலான பெரியார் சகோதரர்களே, முதலாவது விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களுக்கு விளங்கல்ல, இவங்களுக்கு படல்ல, இவங்களுக்கு ஜாயிண்ட் ஆகல்ல. ரெண்டாவது விஷயம் என்ன, ரசூலுல்லாஹோட இருந்தவர்கள் அத்துணை பேரும் ஏழைகள் அடிமைகள். சொன்னானுங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நாங்க ஏத்துக்கிறாத ரெண்டு காரணம், ஒன்று நீங்க சொல்ல படுவீங்க, அல்லாஹ்வா அவன் எங்கேயோ இருக்கிறானா, அது மாத்திரமல்ல நீ மேராஜ் போயிட்டு வந்தீங்களா, ஏழு வானத்துக்கு மேல போனீங்களா, இதெல்லாம் எழுது. அடுத்தது என்ன, சரி உங்க பேச்ச நாங்க நம்புறதுக்கு உங்களோட ஈமான் கொண்டவர்களை பார்த்தா அதுவும் விலையினவாடக, ஒரு லாயர், ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், பெரிய ஒரு பட்டதாரி உங்களோட சேர்ந்து இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அடே நம்மளுக்கு தான் படல்ல, இவங்களுக்கு பட்டிருக்குல்ல, எங்களுக்கு தான் விலங்கல்ல, இவருக்கு விலங்க இருக்குல்ல, இவர் படிச்சவர் இல்லையா, ஒரு லாயர் இல்லையா, ஒரு எம்பிபிஎஸ் இல்லையா, ஒரு இன்ஜினியர் இல்லையா? அப்படி பார்த்தா உங்களோட இருக்கிற எல்லாமே யாரு, பிலால், சல்மான் பாரிசி, அம்மார் இப்னு யாசிர், சுஹைப், இப்படிப்பட்ட அடிமைகள், எங்கள்கிட்ட தகுதிய கணக்கே இல்லாதவர்கள். எந்த அளவுக்கு சொன்னா அபூஜஹல் பிலால் ரழியல்லாஹு தஆலாவை கேவலமாக்கி வச்சிருந்தாண்டா நரகத்துல கூட தேடுவான். யார பிலால் ரழியல்லாஹு தஆலா? இந்த அபூஜஹல்லா இருக்கிறானே நரகத்துல தேடுவானா? எங்களை விட மோசமா இருந்தாங்களே உலகத்தில், இந்த பிலால் எல்லாம் நரகத்துல காணமே. தேடி பார்த்துட்டு கண்ணுக்கு மறைஞ்சிட்டானா? அப்படி இல்லைன்னா கேவலமான ஆட்கள் சுட்டி பிரத்தியமா நரகமும் நல்லா கொடுத்துட்டானா? வேற நரகத்துல தான் இருப்பான். நாங்க ஒரு கண்ணியமான ஆட்களு, அது ஒரு கண்ணியமான நரகம், விலாலுக்கு எல்லாம் ஒரு கேவலமான நரகம். நரகத்திலேயே விலாரது எல்லாம் தாளானு தேடுவானா இருந்தா உலகத்தில் எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பான். மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்ப முதலாவது விஷயம், அதுக்கு பிறகுதான் பலகீனமான ஆட்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. உனக்கு விருப்பமான ரெண்டு பேரை கொண்டு, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் யாரு? உமர் இப்னு கத்தாப், அப்படி இல்லைன்னா அம்ரு பின் ஹிஷாம். அம்ரு பின் ஹிஷாம், அப்படி இல்ல உமர் இப்னு கத்தாப். இந்த ரெண்டு பேர்ல ரெண்டு பேரும் விஐபி, ரெண்டு பேரும் படிச்சவங்க, ரெண்டு பேரும் அதாவது அறிவாளிங்க, ரெண்டு பேரும் வீரர்கள், ஒரு விஐபி ஒரு லிஸ்ட்ல உள்ளவங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இஸ்லாத்துக்கு ஒரு கண்ணியமா இருக்குமே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. அல்லாஹ் யாரோட விஷயத்துல கபூல் செஞ்சுக்கிட்டான்? அபூ ஜஹல் இஸ்லாத்துக்கு வந்தானா உமர்ல வந்தான் சொல்லுங்களேன். யோசிக்கிறீங்க, உமர் அல்லாஹ் தாலா ஆடுகளை மெய்ப்பவனுக்கு நளினமான குணம் வரும், குதிரையோட இருப்பவனுக்கு பெருமை வரும். ஆடோட இருந்தா பாருங்க ஆட்டு குத்தி, ஆடு எப்படி சொல்ற பேச்சு கேட்காது, அதாவது ஓடும், அப்படி ஓடும், அப்படி ஓடும், இப்படி ஓடும், சொல்ற பேச்சு கேட்கறது இல்லைன்னு ஆட்டுக்கு அடிக்கலுமா? மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஆட்டுக்கு அடிக்கிறத கண்டிருக்கீங்களா சொல்லுங்களேன்? கண்டில்ல. ஆட்டுக்கு அடிச்சா செத்து போயிரு. அத மாதிரி நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? ஆடுகள் மாதிரி பொதுமக்கள் சொன்ன மாதிரி கேட்க மாட்டாங்க, அடிக்கலாது, அடிக்கலாது. ரசூலுல்லாஹி யாருக்காவது அடிச்சது கண்டிருக்க சமூகத்தை ஏற்படுங்களா? அபூஹுரைரா பாடம் இல்ல, நேற்று மில்ல பாடம், இன்னைக்கும் பாடம் இல்ல, அப்படி ஒரு அடி அபூஹுரைரா. அபூஹுரைரா பாடமாக்கினு அப்படி எங்கேயுமே இல்லை. பாருங்க புத்தகத்துல எல்லாம் ஒரு ஸ்கூல் மாஸ்டர் எழுத அவரை போட்டோ வரைஞ்சான்னா கையில சோக்கு இருக்கும், அப்படி பிளக் போர்டு இருக்கும், படிச்சு கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படிதான் புத்தகத்துல எழுதுறது. இதே ஒரு ஹசரத்தை வரைஞ்சாலும் வைங்க, ஒரு சைனா தாடி பெரிய கையில கம்பு வீழ்ப்பாரு, அப்படிதான் வரையுமா? ஏதோ ஹசரத்துல அடிக்கிற ஆளுக்கலாம் சொல்ல, அப்படி இல்லை. மேலான பெரியார்களே, இப்போ ஆட்டுக்கு அடிக்க முடியாது, உம்மத்துக்கு அடிக்க முடியாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பயிற்சி. அடுத்தது ஆட்டுக்கு மேல பொதிகளை சுமத்த முடியாது, கழுதைகள் மேல சுமத்துறமாய். லா துக்கல்லப் இல்லா நஃப்ஸக வஹர்ருல் முஃமினீன். நபியே, நபியே, கஷ்டமானதை நீங்க எடுத்துக்கோங்க, மூமின்களுக்கு லேச கொடுங்க, தர்கீப் பண்ணுங்க, தர்கீப் பண்ணுங்க. தக்கல்லப் யாருக்கு? எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு உம்மத்துக்கு லேச கொடுங்க. ஆடு பாவம், ஆட்டு மேல சுமத்திராயிங்க, நீங்க கஷ்டத்தை எடுத்துக்கோங்க. நமக்கு எல்லாம் ஒரு பாடம், சொல்லை கஷ்டமாக நம்ம எடுத்துக்கிறோம், லேசான உம்மத்து கொடுக்கும். இது லேசானதை நம்ம எடுத்துக்கிட்டு உம்மத்து கஷ்டத்தை கொடுக்கிறோம். மேலான பெரிய நபியுடைய முறை இல்லை. ஆக ஆடுகளை மேய்க்கணும் எடுத்தோம், என்ன அதுக்கு மேல பொதிகளை சுமத்தல. மூணாவது என்ன, ஆட்டுக்கு மூக்கணாங்கயிறு போட முடியாது. மாட்டுக்கு போடுற மாதிரி மூக்கணாங்கயிறு ஆட்டுக்கு போட்டு இழுத்தா காது கை கால பிஞ்சு அப்படியே வந்துடும். வரக்கத்தானது, நளினமானது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மலை முடிக்க போனாங்க, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மாப்பிளை பார்த்தா வாட்ட சாட்டமா உஜாரா இருக்கிறாரு. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பட்டிருச்சு, சொன்னாங்க நான் என் மகளை உனக்கு திருமணம் முடிச்சு தானே, ஆனா கண்டிஷன் மகள் என்ன, 8 வருஷம் ஆடு மேய்க்கும். நான் ஒரு பொண்ணு பார்க்க போனேன்னு வைங்க, பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணை குடும்பமும் நல்லா மாஷா அல்லாஹ் தீன்தாரி குடும்பம், மாமா நான் விருப்பம், அப்படியா நீங்க ஒரு 10 வருஷம் ஆடுமீங்களே, ஓ என்ன மகளை தாரு, ஓ ஆடு நீயும் மகளும், யாராவது ஆடுமேப்போமா? யாராவது செய்வாங்களா ஆடு? 8 வருஷம் பொண்ணுக்கு மேலான பெரியார்களே இது சாத்தியமில்லை. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சரியின்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கோபத்தை அடக்குவதற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வேகத்தை அடக்குவதற்கு, நபியாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற பயிற்சி பாத்தீங்களா? சரியான கோபம் இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை வேணாண்டாங்க. விடுறா விட மாட்டேன், விடுறா விட மாட்டேன். அவங்க ஒண்ணு விட்டாங்க, முடிஞ்சு போச்சு, செத்துட்டா. ஒரு குத்துல செத்தாண்டா அடியாது. ஆடும் களைச்சி, இவங்களும் களைச்சி, ஆடும் விழுந்து இவங்களும் விழுந்து, பிறகு நெஞ்சாலத்து அதாவது உருவி போய் ஆட்டை அணைச்சு சொல்றாங்களா, ஓடுவியா இன்னோடுவியா? இன்னோடு இன்னோடுவேன், இன்னோடு இன்னோடுவேன். சிரிச்சுக்கிட்டு அல்லாஹ் பாக்குறா, ஆஹா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தயாராயிட்டாங்க, தகுதி ஆயிட்டாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை புறக்கி எடுக்கிறான் பாத்தீங்களா. பத்து வருஷம் பூர்த்தி ஆகிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணிருவேன்? என் மகள் உங்களுக்கு சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளுக்கு கொடுத்த மகர் தொகையை பாத்தீங்களா? குர்ஆன் நல்லா சொல்றான், ஒரு கூலி வேலை செய்யறாரு, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வைங்க, 10 வருஷத்துக்கு எவ்வளவு? யாராவது கணக்கு புலிகள் இருந்தா சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம், 10 வருஷம் வேலை பண்ணாரு, எவ்வளவு? 18 லட்சமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தின் மகளுக்கு 18 லட்சம் ரூபாய் மகள் கொடுத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுது. நம்ம எவ்வளவு கொடுக்கறது? 101 ரூபா, 1001 ரூபா. இந்த 1 ரூபா எவன் தான் கண்டுபிடிச்சானு தெரியா? 1 ரூபா, 2001 ரூபா. மாஷா அல்லாஹ். ஏன பெரியார்களே, இஸ்லாம் கஷ்டம் இல்லை. எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க, முடியாத விட்டுருங்க. முடியுமான அளவு அதிகமா கொடுங்க, முடியுமான அளவு கொடுங்க. ஒருத்தர் கேட்டார், ஹஜ்ரத், இந்த மகர் செக் ஒன்று கொடுக்கலுமா? செக்கா? ஏண்டா, எல்லாத்திலையும் செக்க கொடுத்து கொடுத்து மகரும் செக்கா? நான் பிரச்சனை இல்ல, செக்க கொடு. ஆனா செக்கு பம்பாயினா கல்யாணமும் பம்பாய், நிக்காவும் பம்பாய். மேலான பெரியார்களே, அவ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு சாப்பிட சாப்பிட ஆட்டு பூச்சி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஆடு, சஹாபிகள் ஆடு. அல்லாஹ் ஆட்டுல பறக்க செஞ்சான். ஆட்டுல கொலஸ்ட்ரால் இல்ல. யாரு சொன்னது? ஆட்டு மூளையில சின்ன பிள்ளைகள மூளைக்கு வளர்ச்சி இருக்கு. ஆட்டுல நோய் குறைவு, ஆட்டுல எல்லா விதமான கயிறும் இருக்குது. அங்கே பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா 5 ஆடு வேணாம், 5 துஆ கேட்டாங்க. யாவல் அவ்வலீன், அந்த துஆ எல்லாம் உங்களுக்கு தெரியும். 5 ஆடு வேணாம், 5 துஆ கேட்டாங்க. அல்லாஹ் அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சா, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா ஒரு நாளைக்கு 5000 ஆடுகள் சதகா கொடுப்பாங்க. பாத்திமா நாய் போன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், பாத்திமா 5 ஆடு வேணுமா, 5 துஆ வேணுமா? இப்பதான் துவா வந்துச்சு. எதை புறக்க எடுத்தா, எதை தேர்ந்தெடுத்தா? சுபஹான அல்லாஹ். அந்த துவாவை தேர்ந்தெடுத்தா அல்லாஹ் குழந்தைகள் பேசுங்க. ஒருத்தர் கேட்டாங்க, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஆள் எடுத்திருக்காம முன் சந்து கொண்டா, முன் சந்து ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிட்டாங்க. ரெண்டாவது அடுத்த சந்தை கொண்டாங்க, அடுத்தவங்க கொடுத்தா சாப்பிட்டாங்க. சுபஹான இம்ரான் இன்னொரு முன் சந்தை கொண்டாங்களே. சொன்னாங்க, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்டுக்கு முன் சந்து ரெண்டு தானே இருக்கு, ரெண்டையும் தந்துட்டேனே, மூணாவது கேக்குறீங்க? அப்ப ஆட்டுக்கு முன் சந்து ரெண்டு இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதா? அப்ப இவங்களை விட அறிவு ரசூலுல்லாஹ்க்கு அறிவு இல்லா போயிருச்சா? விவரம் இல்லையா? நவுது இல்லா. சொன்னா, இம்ரான் நான் கேட்க கேட்க நீ எடுத்து எடுத்து இருந்தா அது வந்து கொண்டே இருந்திருக்கும். கேள்விகள் கேட்டு பரக்கத்து இல்லாம ஆகிட்டீங்கன்னா, கேள்வி கேட்டா பரக்கத்து இல்லாம போய் மேலான பெரியாளு சோதர்களே. அப்ப ஆடு ஆக முக்கியமானது, நல்லது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த யகூதிகள் முஸ்லீம்களுடைய அறிவு வளர்ச்சியை பார்த்து, முஸ்லீம்களுடைய தேக வளர்ச்சியை பார்த்து, அவர்கள் சரி செய்து அதுல கொலஸ்ட்ரால் இருக்கு சாப்பிடாது என்று ஒதுக்கிவிட்டு மாட்டை கொடுத்தாங்க. ஆட்டை சாப்பிட்டா ஆட்டு புத்தி, மாடு சாப்பிட்டா அது தாளா வரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கொம்பு மட்டும்தான் இருக்காது, வேற ஒண்ணும் இல்லை, பேச முடியாது. ஒரு சமாதானமா, ஒரு ஒரு பேச்சா வந்தா பார்க்கிற பார்வை சுபஹானல்லாஹ் என்னதான் வருதா நீ வரட்டு அழகு தெரியுமா துபாபுன்னு பேர் வச்சிருக்கு இதா துப்ப ஆப அதுக்குதான் பேர் வச்சிருக்கு விரட்டினா வரும் விரட்டினா வரும் அதுக்குதான் துபாபுன்னு வச்சிருக்கு இவருக்கு என்ன போவோம் என் மூக்கா கிடைச்ச உனக்கு சகோதரர்களே ஈயோட எப்படிதான் குடும்பத்தோட எப்படி இருக்கும் சாப்பிட்டாங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த இடத்து சாப்பிடுவாங்களோ அந்த புத்தி வரும் எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல யாரு யாரோட சேருவாங்களோ அந்த புத்தியும் வரும் அதனால தான் எல்லா அபிமார்கள் எல்லாம் ஆடுகளை மேய்க்க வச்சா ஹத்தாவு ஆடு மேய்ச்சாரு நளினமான ஒரு ஆளு ஆனா அவர் என்ன பண்ணாரு தந்த மகன் உமருல் ஹத்தாவுக்கு ஒட்டகத்தை வாங்கி கொடுத்துட்டார் மேய்ச்சிட்டுவார் ஒட்டகத்தை வாங்கி மேய்ச்சா ஒட்டகத்துல புத்தி என்ன பிடிவாதம் ஒட்டகம் இருக்க சரியான பிடிவாதம் அந்த பழக்கம் சிறு வயதிலேயே உமர் ரலியல்லாஹு வந்து வந்து வந்து மௌத்து வரை அந்த புத்திவாதம் இருக்கே சுபஹானல்லாஹ் உலக வரலாறுகள் புகழ்ந்து சொல்ற யாரும் அவரை இயலில்லை அது காபிரோ முஸ்லிமோ அருமையான ஒரு ஆட்சி அவருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சுபஹானல்லாஹ் மேலான பெரியாலே சோதர்களே இப்ப ரசூலுல்லாஹி துஆ செஞ்சிட்டாங்க அல்லாஹ் ஹிதாயத்தை யாருக்காவது கொடுக்கோடும் அல்லாஹ் பொறக்க எடுக்கிறான் யாரு உமர் ரலியல்லாஹு தஆலா ஏ உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை எதிர்த்தது தெரியாம அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் தவறு ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்டவங்க பொய்யர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இந்த செய்திகளை கேள்விப்பட்டுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா எதிர்த்தாங்க ஆனா அபூஜகல் எதிர்த்தது தெரியாம இல்லை பொறாம ஏன் தெரியுமா அபூஜல் மஹ்சூமி கூட்டம் ஹாஷிமி கூட்டம் இந்த ஹாஷிமிக்கும் மக்சூமிக்கும் ஒரே பிரச்சனை யாரு சிறந்த கூட்டம் நானா நீயா என்ட வீர உன்ட வீர என்ட படிச்சவன் உன்ட படிச்சவன் என்ட பணக்கார உன்ட பணக்கார இப்படி போட்டி அபூஜகல் பார்த்தா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நான் ஏத்துக்கிட்டா மக்சூமி கூட்டத்தாரை விட ஹாஷிமி உயர்ந்து விடும் அது மாத்திரமல்ல எங்களுக்கு ஒரு நபியை கொண்டு வரவும் முடியாது ஒரு பணக்கான கொண்டு வரலாம் ஒரு படித்தவனை கொண்டு வரலாம் நபியை கொண்டு வரலாம் அதனாலே எப்படியாவது இவர் நபி என்று இல்லாமாக்கணும் என்று பொறாமையாலே அபூஜகல் எதிர்த்தானே ஒளியே உமர் ரலியல்லாஹு தஆலா பொறாமையால் எதிர்க்கல தெரியாம எதிர்த்தான் மேலான பெரியாலே சோழர்களே நண்பர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை திறக்கிறான் ஒரு தடவை ஒரு நபிப்பட்டம் கிடைச்சி ஒரு 6 வருஷம் காபத்துல்லாக்கு முன்னால பேசிட்டு இருக்கிறாங்க அபூஜகல் சொல்றான் அடுத்த திட்டம் என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு இல்லாமாக்க அடுத்த திட்டம் என்ன அடுத்த மஷூரா என்ன அடுத்த அதாவது கெட்டது என்ன செய்யலாம் எந்த மஷூரா பண்ணி கொண்டிருக்கோம் உமர் ரலியல்லாஹு தஆலா போனான் என்ன மஷூரா இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா முன்னாலே அபூஜகல் சொல்றான் இப்படிதான் முஹம்மது வளர்ந்துகிட்டே போறாரு ஏதாவது ஒன்று செய்யணுமே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா நானும் தான் பாக்குறேன் 6 வருஷமா அவரு வளர்ந்துட்டு போறாரு ஆட்கள் கூடிட்டு தான் போறாங்க உங்க வீரமும் உங்க மஷூராவும் உங்களுடைய திட்டமும் ஒண்ணுமே நடக்கதில்லை அனுமதித்தாங்க நான் கொண்டுட்டு வரேன் நௌது பில்லா அபூஜகலுக்கு சரியான சந்தோஷம் ஏன் நினைச்சா செய்வாங்க இன்னொரு உத்து பேச சொன்னாரு ஒன்னால முடியாது அபூஜகல் யாரு தாய் மாமே உமரது எல்லா உத்தாலானுக்கு தாய் மாமே சொல்ற உன்னால முடியாது என்றெல்லாம் உசு பேசி அவளை இதாக்கி நான் கொண்டுட்டு வாருன்னு சொல்லி உமரெல்லாம் போறான் மேலான பெரியாலே சகோதரர்களே இடையில போற நேரம் நுஐமுன் அப்துல்லா என்று ஒரு சஹாபி சந்திக்கிறார் சந்திக்கிற நேரம் கேட்ட உமர் எங்க போறீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுது பில்லா கொல்ல போறேன் பார்த்தார் இன்னா அல்லாஹ் ஏன்னா உமர் நினைச்சா செய்வாங்க அவ்வளவு பேர் வீரர் நடந்துருமோ என்று பயத்தில் சொன்னாங்களா நுஐமுன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலானு இந்த பாருங்க நீங்க ரசூலுல்லாஹ்வை கொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்க சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரே உங்க மச்சான் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரே என்று சொல்லி இவரிட திசையை திருப்பி அங்க அனுப்பி செய்தி அறிவிக்கிறதுக்கு நுஐமுன் அப்துல்லா செய்த திட்டம் இது அவர் சின்னடைய மாத்திங்க அனுப்பிவிட்டாங்க இவர் வேகமா வந்தாரு கதவை தட்டினாரு விலங்கிருச்சு கப்பா ரலியல்லாஹு தஆலா உமர் தான் வந்திருக்காரு ஓடி போய் குசில அவளை வந்து விட்டார் வீட்டுக்குள்ள வந்தாங்க சகோதரி பாத்திமா அவளுக்கு அடிச்ச அடியில ரத்தம் பீரிட்டு வருது, அவ கீழே விழுகிறான். பிறகு தன்னுடைய அதாவது மச்சான் அவருடைய தாடி பிடிச்சு அவருக்கும் அடிச்சு அவரை கீழே போட்டு நெஞ்சுக்கு மேல உட்கார்ந்து. இதான பெரியாலே சோதரர்களே, மனைவி என்ன சோதனை வந்தாலும் அவ தாங்கிக்கிடுவான். ஆனா கணவனுக்கு ஒரு சோதனை வந்தா அவ தாங்க மாட்டான். அவளுக்கு அடிச்சா அவ தாங்கிக்கிடுவான். எந்த பெண்ணும் தான் அவள் கணவனுக்கு ஏதாவது வந்தா அவளுக்கு முன்னால் அவ தாங்க மாட்டான். உடனே வீரம் வருது, ரோஷம் வருது. உமரே அடிக்கிறத நீ பாட்டு, என்ன என்ன கொள்ளணுமா கொள்ளு. உண்மையான இஸ்லாத்துக்கு நுழைஞ்சிட்டோம், செத்தால் விலதா இருப்போம், உயிர்ந்தால் விலதா இருப்போம். பெரியார்களே பாருங்க, அல்லாட திட்டத்தை முதல்ல யோசிக்கிறாங்க. என்ன யாரும் எதிர்த்து பேசுறது இல்லை, மக்களை இதுவரைக்கும் என்ன எதிர்த்து பேசுறது யாரும் இல்லை. அது ஒரு பொம்புளை, அது என் சகோதரி, எனக்கு முன்னால இவ்வளவு தைரியமா. அப்ப இதுல என்னவோ இருக்கத்தான் செய்யுது, வெட்கப்படுறாங்க. ஒரு இன்மையான வீரன் பெண்ணுக்கு அடிக்க மாட்டான். சோதரில் இன்னைக்கு நிறைய கணவன்மா தண்ட வீரத்தை பொண்டாடி தான் காட்டுறது, எல்லாம் காப்பாத்தும். யாரும் கைய நீட்டிராய், ஊராவட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானா வளருமா? ஊராவட்டு புள்ள யாரு சொல்லுங்களேன்? யாரும் கல்யாணம் முடிக்காதலாம் இருக்கீங்க. மனைவி மனைவிதான் ஊராவட்டு புள்ளே சோழே. நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சாலியான மருமகன் சாலிகான மருமகள் கிடைக்கணுமா? நீங்க உங்க மனைவியோட எவ்வளவு அன்பா இருக்கிறீங்களோ அந்த அளவு அன்பானே மருமகனே உங்களை முதலுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நீங்க அநியாயம் செஞ்சா அல்லாஹ் காப்பாத்தும். அப்படிதான் உலகத்து முறை. இப்ப மேலான பெரியாளி சோதர்களே, ரோஷம் வருது, கேட்கிறாங்க நீ என்ன செஞ்சுக்கிருந்த? வான உதவிட்டு அதை காட்டு. இன்ன நீ அனல்லா லா இலாஹ இல்லா அன உன்னுடைய கூட்டமும் சேர்ந்து இந்த மகத்தான முஹம்மதையும் இந்த குர்ஆனையும் அழிக்க போறீங்க என்று தங்கச்சி தாவத்து கொடுக்கிறா. உள்ள மாறுது, நான் அந்த முகம்மத பார்க்கணும் சொல்லலாம். உடனே குசினில ஒளிஞ்சிட்டு இருந்த கப்பாவது இல்லாத உமரே, நீ யாரப்பா? நீ எங்க இப்ப வந்த? நீ அந்த கொள்ளம் பட்டறையில வேலை செய்யற ஆள் தானே? நீ ஒரு அடிமையா இங்க என்ன செய்யற? உமரே நான் அடிமைதான், இரும்பு பட்டறையில வேலை செய்யறதுதான். ஆனா அல்லாஹ் குர்ஆன் மூலமா இஸ்லாத்தின் மூலமா எனக்கு கண்ணியத்தை தந்தா, மகத்தான கண்ணியமான உங்க குடும்பமான உங்க சகோதரிக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தான். நான் தான் ஓதி கொடுத்தேன். நீ இவ்வளவு பெரிய ஆளா? ஆமா. அது மாத்திரமல்ல, இன்னொரு சுபசோபனம் சொல்றேன். நேற்று வெள்ளி இரவு ஹதரத் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அபூஜஹலை கொண்டு அல்லது உமரை கொண்டு. உமரே உங்க விஷயத்தில் அல்லாத கபூல் செஞ்சுட்டான் போல. மேலான பெரியாளி சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த காஃபிர்களே அந்த எண்ணம் என்ன? ஒன்று ரசூலுல்லாஹ் சொல்றது அவங்களுக்கு விளங்குது இல்ல, ரெண்டாவது என்ன, சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பலவீனமானவர்கள். நம்ம ஜமாத்துல போனாலும் பாருங்க, ஏதோ ஒரு நாட்டாம வந்திருப்பாரு, படிக்காத வந்திருப்பாரு, ஒரு குடிக்காரர் வந்திருப்பாரு, தொலை தெரியாத வந்திருப்பாரு, சீரா சாதாரணவங்க தான் அதிகமான பேரு. முன்னால நபிமார்களோட கூட்டமா இருக்க சொன்னான், என்ன இது உங்களோட கூட்டத்தை பார்த்தா ஒத்த வாக்கள் அறுதலும் விலகினமான கேவலமான இல்லையா? இதான பிரியாலே சொல்ல. ஆகையால் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு முன்னாலே அறிவை கொடுத்துடாமே தந்த உள்ளத்துல விஷயத்தை அறக்கி யார் அமல் செய்வாங்களோ மகத்தான பாக்கியத்தை அடைவாங்க. வேற ஒன்றும் செய்யாது, வேற ஒண்ணு மூளைக்கு வேலை கொடுக்கல. அந்த தாவிராகல் அது மழைய மாதிரி இருக்கிறது, பனி மாதிரி இல்லா போதும் இல்ல. பாருங்க, 4444 ஓதி பாருங்க. வேளாண் பெரியார்களே, அந்த ஜெயில வச்சிருந்து என்ன பண்ணா, ஒரு 500 ஒரு 5000 ஆடுகளோட சொன்ன இதை மேய்ச்சிடுவாங்க. அவர் மேய்ச்சி மேய்ச்சி அப்படி அப்படி அப்படி மதீனாக்கு வந்துட்டார். மதீனாக்கு வந்தாரு, மதீனாக்கு வந்தாரு. வாப்பா வாப்பா பார்த்து சொல்றாரு, சந்தோஷம் மகன் வந்துட்டாரு. மகன் சாரி 5000 ஆடு ஹராமா ஹலாலா பாத்தீங்களா? நான் தொழுகதுவா, நான் செஞ்ச அமல் வீணா போகல. அப்படி 5000 ஆட்டை ஊட்டு கொண்டு போகல. நிறைய பேர் அப்படிதான், அல்லாஹ்வும் பார்த்துட்டான், அல்லாஹ்வும் பார்த்துட்டான். நான் தொழுத தஹஜ்ஜத் வீணாவுமா, நான் செய்த துவா வீணாவுமா, அப்படி சேவல போடுது, அப்படி சேவல போடுது. 5000 ஆடு ஹராமா ஹலாலா போறாங்க ரசூலுல்லாஹி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஹவுல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ் ஓதினே, என் பிள்ளை வந்துட்டான், அது சரி. ஆனா ஆடு ஹராமா ஹலாலா? எல்லாரும் பெரியார்களே கவனமா இருக்கும். கஷ்டமான நேரத்தில் உதவி வருதா? வாங்க சொன்னேன் நான் சொன்ன 5000 வேணும்னு கேட்டீங்கத்தான், இருந்தாலும் இப்ப கிடைச்ச முறப்பில் இல்லையா, அதனால கொஞ்சம் யோசிங்க. இல்ல அது எனக்கு தான், அது ஹலால் தான். அப்பயே என்கிட்ட கேட்டீங்க, இல்ல அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே எப்படி உங்களுக்கு ஹலால் இருக்கீங்க? அல்ல அது அந்த பேசுக்குள்ளே ஐதி காட்டும் இல்ல, இப்படி காட்டும் இல்ல, ஒரு காடும் இல்ல, 5000 தள்ளி மட்டும்தான் இருக்கு, அது ஹலால் தானே. பெரியார்களை பாருங்க, சைத்தா எப்படி விளையாடுற. நான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, இஸ்மாயில் அசரத் பக்கத்தில் இருக்கிறாரு, அவட்ட கேட்டு நான் சொல்றேன். இஸ்மாயில் அசரத்தா இருக்கிறாரா? அவர் ஒரு துவா சொல்லி தந்தாரு, அதை ஓதித்தான் கேட்டேன், கிடைச்சிட்டு இருந்தா. அப்ப அதுல மாட்டிக்கிட்டேனா? இப்ப நான் சொன்னேன் அப்படியா? அப்ப அசரத் கிடைச்சிருக்கிறாரா? சரி, மபாஸ் முஃப்தி இருக்கிறாங்க, அவட்ட கேட்டு நான் சொல்றேன்னு சொல்லி அசரத் முஃப்தி சாப்பிட்ட கேட்டு சொல்ற. அது சொன்னா கையை வச்சிருவா நான் சொல்லுங்க. மேலான பெரியாரி சொல்றது இப்படி நான் செய்த துவா இதா பேசல வந்துருச்சு. நான் கேட்டது இல்ல, எந்த சந்தர்ப்பத்திலும் எது வந்தாலும் ஹராமா ஹலாலான்னு பாத்துருங்க. சோலே தன்னுடைய வயிற்றுக்கு எது போகுதுன்னு யாரு பொருட்படுத்தவில்லையோ அவளை எந்த நரகத்தில் போடுவது என்பதை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தல்லா சிறகுல அஜீம் அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவரானே அந்த கௌசலால முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கிட்ட போய் ஒரு முடிவு கேட்கிறார். ஷேகே, எனக்கு எப்ப பார்த்தாலும் விபச்சாரம் செய்யணுண்டே தோன்று, கெட்ட எண்ணமே வருது, நல்ல அமல் செய்ய மனசே வருது இல்லை, என்ன காரணம்? பௌத்தராலும் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்க, ஓண்ட உடம்புள்ளுக்க ஹராமான சாப்பாடு போயிடுச்சு. இவன் ஹராத்த திம்பானோ அவனுக்கு நல்லதுகள் செய்யற மனசு வர. யா யுவன்னா குழு மின பொய்யிவா வாமலு சாலிஹா, ஹலாலையும் ஹலாலான சாப்பாடையும் அமலே சாலிஹாத்தையும் ரெண்டையும் அல்லாஹ் ஏன் முடிச்சு போட்டான்னா, அமலே சாலிஹா செய்யணுமா, ஹலாலான சாப்பாடை சாப்பிடுங்க, அமலே சாலிஹா செய்ய தௌஃபீக் கிடைக்க கூடாதா? ஹராத்த சாப்பிடும். ஹராத்த திண்டா உள்ளத்துல நல்லது செய்யணும் என்ற எண்ணம் வராது. அதனால சோதர்களே, அந்த சாவி போய் கேட்கிறாரு, 5000 ஆடு அறாமலாம், என் பிள்ளை சரி, வீட்டுல நோம்பு, கடுமையான பஞ்சம், சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, நோம்பு தரக்க ஒண்ணும் இல்லை, சாதாரண ஒரு துணி கொடுத்தாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, போய் வித்துட்டு ஏதாவது கிடைக்கும் இல்லே, மாவு வாங்கிட்டு வாங்க. பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பசியில் இருக்கிறார். அப்ப உமா அப்பா பசி வந்தா தாங்கிடுவாங்க, பிள்ளைகளுக்கு பசி வந்தா தாங்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு துணிமணி இல்ல, பிறநாள் வந்தா தாய் தந்தைக்கு தாங்க மாட்டாங்க. தாய் தந்தைக்கு இல்ல, பழத்தை கொடுத்துருவாங்க. பிள்ளைகளுக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு காலம், தனக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு காலம், அப்படி எல்லாம் காலம் மாறும். குழந்தை பெற்று தாய் தந்தை ஆயிட்டா தன் ஆசையெல்லாம் அடக்கி பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்வாங்க. இப்படி ஒரு காலம். இப்ப ஒரு துணி எடுத்துட்டு போனாங்க, ஒரு 6 திருகத்துக்கு வித்தாங்க, இடையில வர்றாங்க, சும்மா போயிட்டு மதரசா செய்யறோம் உலகத்துல வர மாதிரி புகழ்ந்து கேட்பாங்க. அப்பதான் மனசு கொஞ்சம் கரைஞ்சி அப்படி கொடுப்பாரு. இப்ப இவரு சொன்னாரு, குடும்பமே அவள் வைத்தே அப்படி இப்படி இருக்கும், ஏதாவது கொடுங்க. ஆறையும் கொடுத்தாங்க, ஆறு திருஷத்தையும் கொடுத்தாச்சு. கவலையோட வாராங்க, என்ன பண்றது, சோதனை இப்படிதான் வரும். அங்க வந்துச்சே, ஆடா துவாவா, ஆடா துவாவா, அஞ்சு ஆடா அஞ்சு துவாவா, துவாவை எடுத்தாங்க இல்லையா, அந்த குடும்பம் இல்லையா. இப்ப ஆரையும் கொடுத்துட்டாங்க. வர்ற நேரம் ஒருத்தர் வர, அழகான மனிதன், அழகான சூரத், அலில ஒருத்தர் அவரை பார்த்ததே கிடையாது, அழகான ஒரு ஒட்டகம், சிவந்த ஒட்டகம் ஏற்றுக்கிடுவார. அல்லாதான் எப்படி பார்த்தாங்க, என்ன பாக்குறீங்க, இந்த வாங்குற திட்டம் ஏதாவது இருக்கா அவர் கேட்கிறார். அலில சொன்னாங்க, திட்டம் இருக்கு வாங்குறே, ஆனா துட்டு இல்லைன்னா. அவர் கேட்டாரு, நான் துட்டு கேட்டனா இல்லையே, பொருந்தி எடுங்க, வித்தா தாங்க, எவ்வளவு 100 திருகம். அப்படியா, ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. இன்னொருத்தர் வாராரு, அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கும் அஸ்ஸலாம், ஒட்டகம் நல்லா இருக்குது விக்கிறீங்களா, ஆமா, எவ்வளவு நீங்களே சொல்லுங்களேன், 160 திருகம் தரட்டுமா. மாஷா அல்லாஹ், 160 வித்தாங்க, காசு எடுத்துட்டு வராங்க. சொந்தக்காரர் வந்தாரு, என் ஒட்டகம் வித்தாச்சு, காசுங்க கொடுத்தாச்சு, 60 எடுத்துட்டு வந்தாங்க. பாத்திமா இது மடியில போட்டாங்க, பாத்திமா உனக்கு என்ன வேணுமா வாங்க, 60,000 இருக்கு. எப்படி இருக்கு, எங்க மனைவியை மடியில கொண்டு போய் ஒரு 60,000 காசு போட்டு, பாத்திமா உனக்கு என்ன வேணுமானு வாங்கினா, என்ன ஆச்சரியம், முகம் திவக்குது. கேட்கிறாங்க, அலியே ரலியல்லாஹுன், நான் தந்த துண்டு துணி 60 திருகத்துக்கு போயிருக்காரு, இந்த காசு எங்கால சொல்லுங்க. அல்லாஹ் சொன்னாங்க, பாத்திமா சரியா கேட்டேன், நான் இப்படிதான் வித்தே 6 தான், வர்றதெல்லாம் ஒரு 7 கேட்டா கொடுத்துட்டேன். அல்லாஹ் சொல்றானே, மஞ்சாபில் ஹசனா பலவாஷரம் தாலியா, 1:10 இவ்வளவு வந்தாரு வாங்கின வித்தேன், அந்த யாவாத்திர 60 லாபம் கிடைச்சி. அதுதான் இது சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ் உலகத்தை உயிர் வாழ்ற காலம், வஹியுடைய காலம், நம்ம நடந்த செய்தி எல்லாம் போய் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்லி, ஹதரத் ரசூலுல்லாஹ் இதை ஹலால் என்று சொல்லாத வரை அல்லாஹ் மேல சத்தியமா இதை தொடமாட்டேன்ட்டாங்க. சும்மா சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக இல்ல, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு துடிக்கிறாங்க, கன்னிமாரே எவ்வளவு பெரிய கஷ்டத்திலையும் ஹராமா ஹலாலா, இதுதான் முக்கியம், இதுதான் தக்குவான்றது, இதுதான் இறையற்றம்ன்றது, இதுதான் பயம்ன்றது. தக்குவா என்றாலே நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல, இதுதான் தக்குவா. அம்மா அம்மா பால் குறைஞ்சு போச்சு, அப்படியா தண்ணி ஊத்து, அப்ப உன் மகள் சொல்ற அம்மா இல்லம்மா பல்ல தண்ணி கிடக்கூடாதே தக்குவா தக்குவான்றது உமா சொல்ற ஊத்து வேணாம்மா தப்பிக்க முடியல உமா ஊத்துன்றான் மால் வேணான்றான் உமரது இல்லாத ஆட்சி நடக்கு தெரியுமா உமரை நான் பாத்துக்கிட்டா இருக்காரு என்ன சொன்ன மகள் உமர் பார்க்கல சரிதான் ஏன் உமரை சொன்னாலும் உமா பயப்படுவான்னு நினைச்சா பயப்படவில்லை இப்ப சொல்றான் உமரை ஏமாத்திடலாம் உன்னை என்ன ஏமாத்திக்கலாம் அந்த சரோசரத்தை படைச்ச அல்லாஹ் அவன் எங்க போயிட்டான் அவன் பார்க்கலையா தக்குவான்றது பயபக்தின்தான் சந்தர்ப்பம் வரும் பொழுது காட்டணும் அது குறைச்சும் பாப்பா அல்ல கூட்டியும் பாப்பான் பிற என்ன ஆச்சு குமரல்லாவுடைய மகனை முடிச்சு நேத்து பால் விற்கிற பொம்புல இன்னைக்கு இளவரசி நினைக்காத பலத்தால் அல்லாஹ் உணவளிப்பான் நேற்று பால் விற்கிற பெண் இன்னைக்கு இளவரசி என்ன செஞ்சா தப்புவா சொல்லே நிறைய பேர் இப்ப பால்ல தண்ணி ஊத்துறதில்லை ஏன்னா ஹராமா அதெல்லாம் என்ன செய்யறாங்க தண்ணியில பால் ஊத்துறான் ரெண்டும் ஒண்ணுதான் பால்ல தண்ணி ஊத்துற ஹராமா அவ தண்ணியில பால் ஊத்துறான் ஹலாலா மாட்டுல பால கறக்க போலே தட்டில தண்ணி ஏன்னா பால்ல தண்ணியை கலக்கிறது ஆறாம் மேலான பெரியார்களை தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது அல்லாட அச்சமிடலைன்னா தனிமையிலையும் சோதிப்பான் கூட்டத்திலையும் சோதிப்பான் சொத்தை தந்து சோதிப்பான் ஏழையாக்கி சோதிப்பான் எல்லா நிலைமையிலையும் சோதிப்பான் ஹதீஸ் குறிச்சில வருது இல்லையா அல்லாஹ் சில பேரை சுகபோகியாகவே வைப்பான் நோயை கொடுக்கவே மாட்டான் ஏன் நோயை கொடுத்தா பாவி ஆயிரும் சில பேரெல்லாம் செய்வானா ஏழையாக்கவே வைப்பான் ஏன் ஏழையா வைப்பான் பணத்தை கொடுத்தா பாவி ஆயிடுவான் சில பேரெல்லாம் பணக்காரனாகவே வைப்பானா ஏன் ஏழையாக்கவே பாவி ஆயிடுவான் சில பேரெல்லாம் நோயாளியாகவே வைப்பானா ஏன் நோயாளியா வைப்பான் அவனுக்கு சுகத்தை கொடுத்தா பாவி ஆயிடுவான் அதிசய குடிசில வருது சில பேருக்கு எல்லாம் பெரிய அமல்களை செய்ய விட மாட்டான் ஆச்சரியமா இருக்கு இல்லையா இவன் நினைப்பார் அஞ்சு நேரம் அமல் செய்வார் அது வேற விஷயம் அஞ்சு நேரம் தொழுவார் மத்த நேரம் இப்ப நினைச்சுக்கிறாங்க சுபம் இல்ல லோகர் இல்ல அல்லாஹ் விட இல்ல அத நான் சொல்ல வரல தகச்ச தொழுவ ஆசை பொதுவோட இருக்க ஆசை காலமால விக்கிரகம் செய்ய ஆசை ஹராம பார்த்து பேன எல்லாம் ஆசை ஆனா தகச்சத் கிடைக்குது இல்ல சுபோக்கு தான் எந்திருக்கிறாரு அங்க எல்லா அலாரத்தையும் வச்சு இங்க சோனி எரிக்சன் இருக்கு நோக்கியா இருக்கு அங்க வந்து என்ன ஆப்பிள் இருக்கு இங்க ஒரஞ்சு இருக்கு எல்லாம் இருக்கு எல்லா பெல்லும் அடிக்குது அப்படியே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி தூங்கியாச்சு எந்திரிச்சு பார்த்தா தாஜத் இல்ல அல்லாத வேலை ஏன் தெரியுமா அல்லாஹ் இவனுக்கு தகச்ச தொலை வச்சு இவன் நினைக்கிற பரகாரம் பொதுவோட இருக்க வச்சா பாவி ஆயிடுவான் எப்படி பாவி ஆயிடுவாரு கொஞ்சாது ஏசுவா ஏதோ பிரச்சனையால சொல்லுவார் என்னைய பத்தி உனக்கு தெரியாதுயா 15 வருஷமா தாஜ்ஜ துருவே போச்சு அதோட நாசமா போச்சு யாராவது ஊர்ல ஏதாவது சொல்லிட்டா என் அந்தஸ்து தெரியாம மன்னிச்சிரியா இல்ல மன்னிச்சிரியா நான் ஒதுவோட இருக்கிற ஆள் இல்லையா இவர் ஒதுவோட இருக்கிறாரா இவர் தாஜ்ஜத்துடாம சொல்லுவாரா கண்டியமானதுலே சொல்லி சொல்லி இவன் பாவியாயிருவான் அதனால அல்ல நீ தகஜ தொழுது போதும் அஞ்சு நேரம் தொழுதா போ நிறைய பேர் பாருங்க முயற்சி பண்ற ஆனா கிடைக்கிறது இல்லாமல் செய்ய அல்ல இறக்கம் உள்ளவன் யார் யார் எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருக்கிறான் ஆனா யார் அமல் செய்யறீங்களோ எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லி காட்டிறாய் எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லி காட்டிறாய் அல்லா அல்லா மன்னிக்கும் சொல்லி காட்டிறான் நீங்க 5-50 வருஷமா தகஜ தொழுது பிரச்சனை இல்லை அல்லாஹ்க்கு மட்டும் அதை சொல்லிக்கோங்க மேலான பெரியாளி சோதரிகளே இப்ப பாத்திமா ரலி அல்லாஹு தஆலா போற அல்லாஹ் தான போறான் ரசல்லாசன செய்தியை சொல்றான் சந்தோஷமா பாக்குறான் ரசல்லாசன பாத்திமான எனக்கு அல்லாஹ் இப்படி ஒரு புள்ளையை தந்துட்டாங்க இப்படி ஒரு புள்ளை கண்ணிமார்களே இப்ப சொல்றாங்க அலியே ரலி அல்லாஹு தஆலா லாபகரமான வியாபாரத்தை செய்து விட்டாய் அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து ஒன்னிடத்துல வித்தவர் யார் தெரியுமா ஜிப்ராயி அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒட்டகத்தை வாங்கினவர் அவரும் சாதாரணமானவில்லை அது வீக்கால் அலைஹிஸ்ஸலாம் தாங்க ஒட்டகமும் சாதாரண ஒட்டகம் இல்லை அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறித்தான் உன் மனைவி பாத்திமா நல்ல கியாமத்துல சொர்க்கத்துக்கு போவான் மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் மலாய்க்கா மாற அனுப்புறான். ஒருவராறு துவா செய்யறாரு, யாசினோட கடையில போய் உட்கார்றாரு. ஒரு தேவை அல்ல என்ன செய்யறான், ஒரு மலாய்க்காவை அனுப்புறான். அனுப்பி பில்ல போடுவாரு, சாம வாங்குவாரு, காசு கொடுத்துட்டு போயிடுவாரு. இவரு பார்ப்பாரு, யார் தான் இது, நான் கண்டதே இல்லையே, பார்த்ததே இல்லையே. மலாய்க்காவார் வருவாங்க. அதனால நாளை காலையில கடையில போய் உட்கார்ந்துகிட்டு யாராவது வந்தா ஜிப்ரீல் வாரால் போறோம். அதையும் சொல்லிக்கிறோம், பாக்குற சிங்கிள் பட்ட சிங்கிள் ஒரு ஆள் வந்திருப்பாரு, ஜிப்ரீல் வாரால் போறேன்னு சொல்லி அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்ம அந்தஸ்துக்கு ஜிப்ரீல் வர மாட்டாங்க, ஏதோ ஒரு மலாய்க்கா அனுப்போம். என்ன சொல்ல வரீங்கன்னா, வருவதற்கு எல்லாம் மலாய்க்கு மனிதர் இல்லை. வீட்டு வாசலை யாரை தட்டினா ஏசி வரைக்கிறாங்க, மலாய்க்காவா இருக்கலாம். ஒரு குருடே வெங்குஷ்டம் கருங்குஷ்டம் மலாய்க்கமார் எல்லாம் அனுப்பினா உனக்கு என்ன தேவை, பண்ணி இல்லா வந்தா சரி. உனக்கு என்ன தேவை, வெங்குஷ்டம் இல்லா போகணும். உனக்கு என்ன தேவை, நோய் இல்லா போகணும். அப்படியா, நோய் மட்டும் இல்லை, கண்ணும் வரும் உனக்கு, ஆடும் வரும். கண் அவனுக்கு நோய் இல்லா போகும், உனக்கு ஒட்டகம் வரும், உனக்கு என்ன வரும், மாடு வரும். எல்லாம் கொடுத்துட்டு போன மலாய்க்கமார் தான். கடைசியில சோதிச்சாங்க, எல்லாம் அழிஞ்சு போனாங்க, ஆட்டை எடுத்தவனை தவிர. கனியமானவர்களே, அப்ப இந்த சாவி பாருங்க, போறாங்க போய் யார சொல்லலாம், ஹராமா ஹலாலா, அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, அல்லாஹ் ஆயத்திறக்கிறான். உமன் யத்தகில்லா யஜ்அல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் பயப்படுற விதத்துல யாரு பயப்படுறாங்களோ, சோர்லே பிரச்சனை அனுப்புறது அல்லாஹ், பிரச்சனை அனுப்புறது அல்லாஹ், அதற்கு வெளிவரக்கூடிய வழியை காட்டுவதும் அல்லாஹ். இந்த உலகத்துல யாருக்கும் பிரச்சனை அனுப்ப முடியாது, அந்த பிரச்சனை இல்லாமலாக்கவும் முடியாது. அல்லாஹ் சொல்றான், நான் காட்டுறேன் வெளியாகிற வழியை, நான் காட்டுறேன், நான் காட்டுறேன். மனைவியால பிரச்சனையா, வெளிவரும் வழி என்கிட்ட இருக்கு, மனைவியுடைய உள்ளம் என் கையில, பிள்ளைகளால் உனக்கு சோதனையா, அதனால வெளியே வர்ற வழி என்கிட்ட இருக்குது. பொருளாதாரத்தை நாட்டாலே ஆட்சியாலே மற்ற காப்பீர்களாலே யாரால பிரச்சனை வந்தாலும் வெளிவர்ற வழிய நான் தான் காட்டும், அல்லாஹ் தான் காட்டும். மஷூரா பண்ணி பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்ன செய்யலாது, நிம்மதியா வாழலாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த லாஹவுல வலா கூத்துல ஓதுங்க, அதெல்லாம் படாது, மண்டைக்கு ஏற. என்ன செய்யணும், பொஞ்சாதியோட உறவு பிரச்சனை, அது என்ன செய்யறது, இஸ்திஃபார் அதிகமா செய்யுங்க, லா இலாஹ இல்லாந்த சுபஹானக இன்னி அல்லாஹ்வோட. அது சரிதான், நடக்கிற மாதிரி ஏதாவது, அப்ப இது நடக்காதா, நடக்கிற மாதிரி ஏதாவது என்னதா, ஒரு நூரலிக்கு போயிட்டு வந்தா, ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தா, அது மறந்து சொல்லுது, நூரலி போனா பிரச்சனை எல்லாம் போய் நல்ல சந்தோஷமா இருப்பாங்களா, நூரலியில சண்டே, நூரலி பார்க்கல சண்டே, ரோட்டில நடு ரோட்டில போன சிங்கள பெருநாளைக்கு, அதாவது திகாரில இருந்து மடவல ஜும்மா ஆட்டோல வாரு, நட்டு ரோட்ல முஸ்லீம் ஒரு கணவன் மனைவி சண்டை, என்ன போயிருக்கிறாங்க பிக்னிக், சுற்றுலா, சுற்றுலா போறது சண்டை பிடிக்கவா, நிம்மதியா இருக்கவா, நிம்மதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு, ஹக்கலை பார்க்கற நிம்மதி இல்லை, நுவரலி பார்க்கற நிம்மதி இல்லை, நாலு தட்டை கட்டி நாலாவது தட்டில ஏசி ரூம் ஆக்கினா அந்த ஏசில அந்த நிம்மதி இல்லை. அல்ல நிம்மதி எங்க வச்சிருக்கா சொல்லு, ஒருத்தர் போய் கேட்டா அதுல எப்போதான் என் பேச்சு கேட்கிறா இல்ல, அது என்ன செய்யறது, அதுல என்ன செய்ய, சரி சொன்னாரா, இப்ப என்னதான் செய்து சொல்றேன், எனக்கு விளங்குற மாதிரி படுற மாதிரி சொல்லுங்களேன், இப்ப லாகுல வலா கூத்து இல்ல, இல்ல படுது இல்ல, இஸ்திஃபார் படுது இல்ல, அப்ப என்னதான் படி படுற மாதிரி சொல்லுவோம். இப்ப நீ வீட்டுக்கு போவல, வீட்டுக்கு போய் சமைச்சு வச்சிருப்பா, நீ நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு என்ன செய், நாவார புகழ், என்ன அருமையான சாப்பாடு, இதை செய்த விட கைக்கு தங்க வளையல் தான் போடும் அப்படின்னு சொல்லி சும்மாவே உப்பாரு, அது படுது, அது படும். என்ன அருமையான ரசம், இவனுக்கு ரசம் ஏற்கனவே விஷம், என்னதான் பண்றது, பொஞ்சாதி ஆக்கி வச்சுட்டான், அஜிரத்தும் நாவார புகழ்ட்டாரு, இப்ப புகழ்றான், நாக்கு தட்டல தங்க வளைய யாபம் வரல, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரர் செஞ்ச ரசத்தை கொண்டு வச்சு உனக்கு நாக்கு தட்டுதா, உனக்கு தங்க வளையல் கேட்குதான், அப்பதான் பார்த்தான ஓஹோ விவகாரம் அப்படி போயிருச்சோ. இது என்ன திட்டம் போட்டு மஷூரா பண்ணி திட்டம் போட்டு பொண்டாட்டியோ நிம்மதியா வாழ பாக்குறேன், பிள்ளையோ நிம்மதியா வாழ பாக்குறேன், நாட்டால அரசாங்கத்தால போலீசாலே அந்நியர்களாலே அல்லாஹ் மேல சத்தியமாக இல்ல சோதர்களே, திட்டம் போட்டு வாழ இயலாது. அல்லாட கட்டல ரசூல்லால வாழ்க்கை வழிபுற இதுலதான் இருக்குது. மூளைக்கு படாது. காலையில யாசின் ஓதுங்க, முழு நாள் தேவைப்படைச்சு அல்லா பாலம் எடுக்கிறான். வாக்கியா ஓதுங்க, உங்க குடும்பத்துக்கு பஞ்ச ஏற்றும் பார்க்காது. சவால்களை ஓதுங்க, கபருடைய வேதனை இல்லா போது யாருக்கு படுது, யாருக்கு விளங்குது? மேலான பெரியாலை சோழலை ஆகையால் வழிய நாங்க காட்டுவோம். அவன உள்ளத்துல போட்டோம், ஆட்ட குடுக்க வச்சோம், மேய்க்க சொல்லி அனுப்பினோம். உள்ளத்துடைய ஆட்சி எங்க கையில? பல மணி நேரம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு விஷயத்தை சாதிப்பதற்கு பல மணி நேரம் தேவையில்லை. சோதரில் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து நெருப்புல போடுற நேரம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஒரு செகண்ட் தான். இதா அராத ஷய்யன் ஐயகூல லஹு குன் குன். அந்த காப் நூன் தேவையில்லை. அல்லாஹ் நினைத்தான் அந்த அந்த நெருப்பு ஏசியா மாறுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? சரித்திரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எவ்வளவு நேரம் ஆச்சு நெருப்பை ஏசியாக்க? அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? சொல்ல என்ன சாதாரணமான நெருப்பா இந்த உலகம்? அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை கண்டிருக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும்ல கலிமாட முதல் வார்த்தை இல்ல நெருப்பால ஒண்ணும் இல்ல. இறுதி ஒரு செகண்ட்ல அல்லாஹ் அந்த நெருப்பை ஏசி ஆக்கினா. சோழ அல்லாஹ் நாடினா நெருப்புக்கு ஏசி ஆக்குவான். அல்லாஹ் நாடினா ஏசி ரூமுக்குள்ள நெருப்பால வேவான். அதையும் வேறு ஏசிலையும் வேறுக்குது. ஏன் வேறுக்காது? ஏசிலையும் வேறுக்கும், ஏசியும் நெருப்பா இருக்கும், ஏசிலையும் கொதிக்கும். ஆனா நெருப்புக்கு அல்ல ஏசி ஆக்குறா. எவ்வளவு நேரம் ஆச்சு? கண்ணால பார்ப்பத இல்லைன்னு சொல்லுங்க. வியாபாரத்தால இல்ல, அரசாங்கத்தால இல்ல, ஆட்சியால இல்ல, காபிரால இல்ல, காபிர் போற திட்டத்தால இல்ல. ஓமக்கர் உமக்கரன் ஓமக்கர்னா மக்கரன் ஒஹும்லா ஷோரூன் சொன்னூர் கை பக்கான ஆகிபத்து மக்ரீம் அண்ணா தம்மர்னாகும் வகௌமகும் அஜுமாயி லா இல்ல. உலகத்தில் சூழ்ச்சி காரண இறுதி முடிவு என்னாச்சு? நபியை பாருங்க, உம்மத்தை பாருங்க, லா சொன்னவங்க பாருங்க. வெளிரங்கத்துல பிரவுன் இந்த பக்கம் பார்த்தா நைல் நதி பைதல் மௌத்தைன் இரண்டு மௌத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிரங்கத்துல சொல்றாங்க என்ன? இன்னால முதலகூன். வெளிரங்கத்துல பாக்குறவங்க, வெளிரங்கத்துல பார்த்தவன் சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னால முதலகூன். தமிழ்ல என்ன தெரியுமா தர்ஜுமா? எங்களை மாட்டி விடுவார் எங்களுக்கு எப்பயோ தெரியும். மாட்டி விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா? எங்களை மாட்டு வேண்டு எங்களுக்கு எப்பயோ தெரியும் சொல்லிட்ட மாட்டி முன்னால. இப்ப என்ன செய்வீங்க? என்ன சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? கல்லா இல்ல, லா இல்ல. இதுதான் சொல்லி ஹகீகத். உலகத்தில் யாரால ஒண்ணு செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, இப்ப அல்ல இருக்கீங்க அசாவால எதுக்கு அடிக்க சொன்னான்? முன்னால மதரசா புள்ளங்கள்ல வச்சுக்கிட்டு சரியான கஷ்டமா இருக்கு. அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியுமா? சரி சொல்லுங்களேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல அசாவால அல்லாஹ் எதுக்கு அடிக்க சொன்னான்? நைல் நதி. அல்லாஹ் அடிக்க சொல்லிருக்கணும் பிரவுண்ட தலைக்கு, அப்ப மூளைக்கு படும். என்னடா பிரவுண்ட அங்க இருக்க தண்ணி அடிக்க சொல்றோம்? வேளாண் பெரியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல காலத்துல ஒத்தே ஒத்தம் கொண்டுட்டான். கொலகாரம் வேணும் மூசா, கொலகாரம் வேணும் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் விடுறா இல்லையா? அல்லாஹ் கொலகாரனை காட்டு. அப்படியா? அவனுக்கு சொல்லுங்க ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டுல ஏதாவது ஒன்று எடுத்து அடிக்க சொல்லுங்க. அந்த பணத்துக்கு மேல பணம் உயிர் பெறும். பிறகு அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க யாரு கொண்டேன். என்ன சொன்னா? என்ன சொன்னா? அத்தத்தகிதுனா ஹுசுவா. எனக்கு கிண்டல் பண்றீங்க. மாட்டுல முள்ளால அடிச்சு அவன் எலும்புவான். செத்தவனுக்கு உயிர் வருமா? மாட்டுல வாழால, மாட்டுல கொம்பால, மாட்டுற கையாலே மாட்டுற காலாலே அந்த மையத்துக்கு அடிச்சா உயிர் பெறுமா? அல்லாஹ்வும் நீங்களும் கிண்டல் பண்றீங்க. இது துனியாதார பேச்சு. நம்ம ஈமான் உழைப்ப செய்து செய்து செய்து சகோதரர்களே அல்லாஹ்வுக்கு முன்னால சரண்டர் ஆயிடணும். அஸ்லமா அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அஸ்லமா. ரெண்டு பேரும் முஸ்லிமானாங்க. முஸ்லிம் என்ன அர்த்தம்? முன்னால காஃபிரா இருந்தாங்களா? இல்ல, சரண்டர் ஆகினாங்க. முஸ்லிமுக்கு என்ன அர்த்தம்? அடி பண்ணிரு, சரண்டர் ஆகிறது, தன்னை அர்ப்பணிக்கிறது, மூளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல, லொஜிக்க தேடுறது இல்ல. அல்லாஹ்வோட கட்டளை இந்த கட்டளைக்கு பின்னால என்ன லொஜிக் இருக்கு, என்ன நுணுக்கம் இருக்கு, தேடாதீங்க. ஒரு காலமும் இல்ல அசாவால் அடிச்சாங்க சகோதரர்களே. எத்தனை வருஷம் போச்சு? அத ரோட் பிரிய ரோட்டெல்லாம் பிரிஞ்சு பன்னெண்டு கூட்டமா உள்ளுக்கு போயிட்டு அங்கிட்டு உள்ளவனை பாக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி எல்லாம் உள்ளுக்கு வந்து கீழே போற இடம் எல்லாம் காஞ்சி போய் ஒரு பத்து வருஷம் எஸ்டிமேட் ஒரு இதை எடுக்கணும், கொட்டேஷன் எடுக்கணும் இல்லையா? ரோட் செய்யறாங்க இல்லையா? அஞ்சு வருஷத்துல பத்து வருஷத்துல எவ்வளவு நாள் போச்சு, எவ்வளவு நேரம் போச்சு? படிங்க சோதர்களே, நபிமாரோட வரலாறுகளை படிங்க, குர்ஆனை படிங்க. இன்னைக்கு உலகமே பெரும் பதட்டத்திலே. என்ன ஆக போகுதோ? ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது சோதர்களே. எவ்வளவு நேரம் போச்சு, எவ்வளவு நேரம்? அங்கே அதாவது பாதைகள் பிரிகின்றது, உடனடியாக உடனடியாக அல்லாஹ் உதவி. அல்லாஹ் ஒரு செகண்ட்ல மாத்திடுவான். பெரியாலே சொல்லலே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில தீனை ஏற்றிக்கிறோனும், நம்முடைய வாழ்க்கையில தீன் வந்துடணும், ஈமான் வந்துடணும், அப்பதான் ஈமான் பேச்சு விளங்கும். அப்படி இல்லைண்டா பேசுறவனுமே படுது இல்ல, மூணு நாளும் படுதில்ல, சில்லாவும் படுதில்ல, மூணு சில்லா படுதில்ல, ஜுமேரத் படுதில்ல, மஹல்லா சில்லா, அஞ்சமல் ஒன்றுமே படுதில்ல. எப்ப படும் தெரியுமா? சக்கராத்துல படும். அப்ப வேலை இல்ல, அந்த நேரம் எல்லாத்துக்கும் படும். நல்லவன் கெட்டவன் காபீர் முஸ்ரிக்கும் உருத்தத்து எல்லாத்துக்கும் படும். ஆனா வேலை இல்ல சோதரி, இப்ப படணும். இப்ப சில்லா, மூணு சில்லா, மூணு நாள் அஞ்சமல், தலைக்கு மேல வேலை செய்யுங்க, மூளைக்கு வேலை கொடுக்க வேணாம். பாருங்க அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லு. ஒருத்தர் போய் கேட்டாரு சார் மூலான்ட்டு, என்ன பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்கா, என்ன செய்ய? அஞ்சாமல் செய்யுங்கண்ணா. விலங்குதா அந்த சாபி சொன்னாரு, ஏன புள்ள ஜெயிலாங்க. இவர் போய் சொல்ற பொருளாதார பிரச்சனை, அஞ்சாமல் செய்யுங்கண்ணா. மீன் போகுது, பின்னால குட்டி குட்டி மீன் எல்லாம் வருது, உமா திரும்பி திரும்பி பாக்குது, உமாக்கு கவலை பிள்ளைகளை பார்த்து. சாப்பாடு மாதிரி ஒண்ணு தொங்கும், அதுல நீ வாய வச்சிடாத. நீ வாய வச்சா ரொம்ப சுவையா இருக்கும், சுவையா இருந்தா அதுக்கு இன்னமே கீழே வரும். நீ இன்னும் சாப்பிடுவ, சாப்பிட்டா உன் வாய அதுல கொழுவிக்கும். என் பேச்ச கேப்பியா? சாப்பிடாது. அது மாத்திரமல்ல, கொழுவிட்டா நீ மேல இழுப்படுவ, நீ இழுப்பட்டா மேல போனு வெயி. உன் வாய் ஒரு நூல்ல கட்டிருக்கும், அந்த நூலுக்கு ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்ப ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உடம்பு இருக்கும், அந்த உடம்புக்கு 32 பல்லு இருக்கும். அது ஈனு சிரிச்சு வெயி. இந்த வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பல்லை நீ கண்டிருக்க மாட்டேன். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய போஸ்கோப் இருக்கும், அதுல உனைய போடுவான், போட்டு கொண்டு போவான். கொண்டு போன ஒரு வீடு ஒன்று இருக்கும், அதுல ஜன்னல் இருக்கும், கதவு இருக்கும், கூரை இருக்கும், வாசல் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு உருவம் இருக்கும், அந்த உருவத்துல ஒன்ன கொடுப்பான். அது பார்த்தா இவ்வளவு பெரிய முடி, அது இதை விட பயங்கரமா இருக்கும். அது என்ன பண்ணும்? ஒன்ன துண்டு துண்டா வெட்டி மஞ்சள் மிளகாய் போட்டு அது வேணா, இது வேணா, அதை பிடிக்காத, இதை பிடிக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத. உமாக்கு வேலையே இதுதான். நிறைய பேர் சொல்றாங்களே இன்னைக்கு அசரத் மாத வேலையே இதுதானா? என்ன வட்டி எடுக்காது, வட்டி எடுக்காம யாரும் செய்யணுமா? ஏன் டீரை கொண்டு போய் பேங்க்ல வைக்காம ஓடி தருவானா? ஓடி எடுத்தாதான் எனக்கு ஓடி ஓடி இருக்கோ. வேளாண் பெரியார்களே, பொய் சொல்லாம யாவது செய்யலுமா, கலப்படம் செய்யலாம் யாவது செய்யுமா? அசத்மாட பேச்ச கேட்டிருந்தா இந்த கடை மூணு கட்டா இருக்குமா? அசத்மாட பேச்ச கேட்டிருந்தா நான் இந்த காணிய வாங்கியிருப்பேனா? நல்ல நேரம் கேட்கல, நல்ல நேரம் கேட்கல அப்படின்றேன். அதே மாதிரி மீன் சொல்லிச்சா, உமா நீங்க ஒட்டகம் பேச்செல்லாம் விடுங்க, இது வந்து கம்ப்யூட்டர் காலம் எல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு போகல. சாவ அப்படி இருக்கு பிள்ளைங்க, இப்படி விடுச்சா மீன் குஞ்செல்லாம் சொன்னதாமா இருக்கு. வாய வச்சா புழு தானே போடுவான், அந்த புழு கடலுக்கு இல்ல, இது அத மாதிரி சாப்பிட்டதே இல்ல. வாய வச்சா எல்லா சுவை ஒன்னு சொல்லிச்சான், நல்ல நேரம் மழை பேச்ச கேட்கல, கேட்டிருந்தா இது சுவையான சாப்பாடு கிடைச்சிருக்குமா, இந்த உம்மா மாட வேலையே ஆயிட்டான் அப்படி சொல்லி நல்லா சாப்பிட்டுச்சா, திரும்ப கொஞ்சம் கீழே போட்டான், நல்லவே வாய் மாட்டிக்கிருச்சு. இப்ப மேல இழுபட்டாச்சு, இழுபட்ட உடனே பூனட கண்ணப்பத, அதாவது மீண்ட கண்ண பாத்திருக்கீங்களா, செத்த மீண்ட கண் திறந்திருக்குமா மூடி இருக்கு? மதரசா பிள்ளைங்களையா இருக்கிறா சொல்லுங்களேன், மீனை பாத்துருக்க, செத்த மீன் பாத்திருக்கீங்களா, கண்ணு திறந்திருக்குமா மூடி இருக்குமா? திறந்திருக்கும். நல்லா திறந்திருக்குமா, கொஞ்சம் திறந்திருக்குமா? நல்லா திறந்திருக்கும். நல்லா திறந்து உமா உமா பாத்துட்டே பாத்துட்டே, நீங்க சொன்ன கயிறு தெரியுது உமா, நீங்க சொன்ன கம்பு தெரியுது, ஒத்தன் புடிச்சிருக்காமா சிரிக்கிறா, அனுப்பத்தெட்டு பல்லு தெரியுது உமா பிள்ளை கத்து. மீன் பிடிப்பட்ட சிரிப்பான அழுவான், மீன் பிடிப்பட்டிருச்சேன் சந்தோஷத்துல சிரிப்பான், உமா சொன்னது கேக்குது, உமா சொன்னது விளங்குது, புள்ள கத்துது, உமா கேளுமா போய் காப்பாத்த. சக்கராத்துடைய நேரத்தில் ஒவ்வொருத்த வார்த்தை என்ன, ரப்பனா ரப்பனா அபு சொல்லா பார்த்துட்டே பார்த்துட்டே. சக்கராத்து மொழிய பார்த்திருக்கீங்களா, சக்கராத்து மொழி குர்ஆன்ல சொன்னதை பார்க்கிறாரு, ஹதீஸ்ல சொன்னதை பார்க்கிறாரு, உலமாக்கள் சொன்னதை பார்க்கிறாரு. வீடு வீடா, தெரு தெருவா, காடு காடா, கடை கடையா, பிச்சைக்காரனை போல இந்த தாவத்துடைய வேலை செய்யற ஸ்ரீதேவிகள், பல நாட்டு மக்கள் பிச்சைக்காரனை போல வீடு வீடா சொன்னாங்களே, அதை பார்க்கறா அபுதர்னா பார்த்துட்டேயா அல்லா. இதா இஸ்ராயல், இதா இஸ்ராயல் வர வருவாங்க. இஸ்ராயல் எப்படி வருவாங்க, நல்லவனா நல்ல முறையிலே, கெட்டவனா கெட்ட முறையிலே, நல்லவனா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் தும் தும் மின் தாரிகல் லதீ கரிப்தஹா இலா தாரிகல் லதீ அம்மர்தஹா. எந்த துனியாவை நாசமாக்கி எந்த ஆகரத்தை தேர்ந்தெடுத்தாயோ, நாசமாக்கின துனியா விட்டுட்டு தேர்ந்தெடுத்த ஆகரத்துக்கு வாப்போ வாப்போ வாப்போ. நிபுத்தி தான் துனியாவை அட்ஜஸ்ட் பண்ணினேன், துனியாவை அட்ஜஸ்ட் பண்ணினே, ஹராமலால பேடினே, சீதா சாதா வாழ்க்கை வாழ்ந்தே, ஆகரத்தை தானே தேர்ந்தெடுத்த வாப்போ வாப்போ போறாரு. வானலோகத்தில் எல்லாம் மகிழ்ச்சி, எங்க எல்லா இடத்துல என்ன நறுமணம், மலாய்க்கமர் இங்க வாங்க வாங்க, அல்லாட்ட அரசுக்கு போயிருவாரு, சஜதால உழுவாரு, அல்லா சொல்ற இல்லை இல்ல வைங்க, அவரை நான் கியாமத்துல கவனிச்சுங்க. இதுக்கு நேர்மாற்றம் அவரும் பாப்பாரு, அவரும் சொல்லுவாரு, சகோதரர்களே இப்ப அவர் சலாம் எல்லாம் ஒன்றும் இல்லே, தும்மிந்தாரிக்கல்லதை ஹரித்தஹா இலா, அதாவது எந்த துனியாவை நாசமாக்கினாயோ அதை விட்டுட்டு நாசமாக்கின ஆசிரத்துக்கு வாப்போம். மேலான பிரியாலே இதெல்லாம் பாப்பான், கேட்டுட்டேன் கொஞ்சம் பிற்படுத்தியாலும் மீன் கத்திரி உம்மாவாலே அந்த சத்தம் கேட்குது இல்ல, காப்பாற்ற முடியாது. சக்கராத்தில் இருக்க ஒவ்வொருவனும் கத்துவான், சத்தம் போடுவான், பக்கத்துல மனைவிக்கும் கேட்காது, பிள்ளைக்கு கேட்காது, உம்மா வாப்பா கேட்காது, இவன் சத்தம் போடுவான். சோதர்களே சத்தம் போடுவான், மேலான பெரியார்களே இஸ்ராயல் மட்டும் அல்ல சொர்க்கத்தையும் பாப்பாரு. சொல்லுவாங்க இல்லையா, தங்கத்தால ஒரு கல்லு, இன்னொரு தங்கத்தால ஒரு வெள்ளியால இன்னொரு கல்லு, அதான் பாக்குறாரு. மீன் பாக்குது, வீடு இருக்கு, கூரை இருக்கு, எல்லாருக்கும் சொன்னமா எல்லாம் வெட்டி வெட்டி மிளகா போட்டு கொச்சுக்கா போட்டு எல்லாம் செஞ்சு பொறிச்சு சாப்பிட்டு ஒன்றோ பூனைக்கு ஒன்று நாய்க்கு. மேலான பெரியார்களே அதே மாதிரி சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, ஒன்றோ நரகம் அல்லது சொர்க்கம். மேலான பெரியாரி சொல்லாதியால் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. புத்திசாலிகள் யார், கண்ணால காண்பது போய் அல்லாஹ் சொல்வது உண்மை. ஈமான் என்பது சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து உள்ளத்திலே வைக்க வேண்டிய ஒரு பொருள், சும்மா வராது. சும்மா வராது. ஆட்சியால பணத்தால் அதிகாரத்தாலே ஜப்பானால அமெரிக்காவால கனடாவாலே நடக்காது சும்மா வராது. அலையோடும் திரியோடும் பாடுபடோடும் வலம் தஜ்ஜலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. இது தான் அல்லாஹ்வோட முறை. இந்த முறையை தவிர அல்லாஹ் ஈமான் கொடுக்கிற வழி அல்லாட்டி இல்ல. மேலான பெரியார்களே, கட்டிலுக்கு மேல சத்தம், மழை அடிக்கிற அடி, சுபஹானல்லாஹ் பலக உடைந்து சத்தமா சத்தம் ரெண்டு கட்டில உடைச்சிட்டான். என்னடா பண்ற உமா? நீச்சல் பலவுறை, நீச்சலா கட்டிலுக்கு மேல பலவுறியா? நீ பழ ரெண்டு வருஷமா பழகினா? ரெண்டரை வருஷம் பழகிட்டா மகனே பழகிட்டியா? ஆமா உமா. கொண்டு போய் குளத்திலேயோ ஆத்திலேயோ கூட செத்து போயிருவான். சோதர்களே, தண்ணீரே காலை வைக்காமல் நீச்சல் பழுவது எப்படி சாத்தியம் இல்லையோ அது போல அல்லாத பாதையிலே அழிஞ்சு திரிஞ்சு பாடுபடாம ஈமான் வருவது சாத்தியமே இல்லை. நடக்காது, நடக்காது சோதர்களே. அல்லாத முறை இது, அல்லாத சுன்னத்து இது. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளாம் தயாராகலாமா? இன்ஷா அல்லாஹ் மேலான பெரியாலே சொல்ல, இன்ஷா அல்லாஹ் பூரா உலகத்திலே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு அழைஞ்சு திரிஞ்சு பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பெரிய ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த அக்குருணா என்ற ஊரு. மாஷா அல்லாஹ் பெரிய பெரிய மாற்றங்கள் அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்திலையும் பேசப்படுது அக்குருணையை பத்தி. அதாவது தொழுகை நேரங்களில் கடைகளை மூடக்கூடிய விஷயங்கள், மற்றபடி பரதாவுடைய மற்ற எத்தனையோ விஷயங்கள் பூரா உலகத்திலையும் பேசுறாங்க. சத்தியமாக தாவத்துடைய பரக்கத்தான், இல்ல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சொல்ல இன்ஷா அல்லாஹ் லைன் சக்கர்த்தும் அதீதனக்கும் நன்றி செலுத்தினா அல்ல அதிகமாக்குவான். எந்திருக்கு இன்ஷா அல்லாஹ்? இன்ஷா இந்த மாசம் அடுத்த மாசத்துக்குள்ளே ஒரு மூணு சில்லா சில்லா நியத்துல எந்திரி இன்ஷா எந்திரி இன்ஷா அல்லாஹ். மஹல்லா வாரி எந்திரி சொல்லுங்க, எங்க மஹல்லா ஒரு ஜமாத் ரெண்டு ஜமாத் எங்க மஹல்லா வாலே என்று சொல்லி ஒவ்வொரு மஹல்லாவா சொல்லுங்க இன்ஷா இன்ஷா அல்லாஹ். படிக்கக்கூடிய உலமாக்கள் மாணவர்கள் எப்படிப்பட்ட தீதாவிகள் இவர்கள். கபிரஸ்தான் பக்கத்துல போனா எவ்வளவு பெரிய பரக்கத், இவர்கள் எங்கிருந்தாலும் பரக்கத். அப்படிப்பட்ட பிள்ளைகள் குர்ஆனை சுமந்த ஹாபில்கள். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மக்ரிப தொழுகை இஷாவை எதிர்பார்த்திருக்கிற உங்களை போல சீதேவிகள். நீங்க சொல்ற ஆமீன் கபூல் இல்லைன்னா உலகத்துல வேற யார் சொல்ற ஆமீன் கபூலா? சொல்லுங்க சோதர இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில போய் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு நாலு மாசம் நாற்பது நாள் யார் தயாரிச்சா எந்திரிக்கு அல்லாவோட ஹயாத்தில இல்லமாக்குவான், அல்லாவோட வாழ்க்கையில பறக்க செய்வான். இன்னும் அவனுக்கு அல்லா துனியாவை விசாலமாக்கி தருவான். எந்திரிக்க சொல், எந்திரிக்கு எந்திரிக்கா? வேற யார்? வேற யார்? போதாது, போதாது. பெரிய மஜுமா, பெரிய மஜுமா. வேற யார்? வேற யார்? பொறுமதியை விலகிட்டா தயாராயிரும் சொல்லு. பொறுமதியை விலகிட்டா தயாராயிரும் மஷா அல்லா சொல்லுங்க ஈஷா. வேற யார்? வேற யார்? இன்னைக்கு பாருங்க, திருமணம் முடிச்சு மூணு நாள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. அவரை கொண்டு அல்லாஹ் பூர உலகத்திலே வேலை வாங்குவானாக. அவருடைய எல்லா விதமான நோய்களை விட்டு துனியான முசீபத்திட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. வேறு யார்? வேறு யார் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வேறு யார்? மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. அவருடைய முழு ஆயுளெல்லாம் தீனுக்காக கபூல் செய்து கொள்வானாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு சுபஹான சந்தேக சந்தை தீனுக்காக கபூல் செய்து கொள்வானா? வேறு யார்? வேறு யார் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒன்னும் குறைஞ்சு போகாது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவள் வாழ்வத்தில் பறக்க செய்வானாக. அவள் வாழ்க்கையில பறக்க செய்வானாக. கடலில்லாத வாழ்வை கொடுப்பானாக. நோய் இல்லாத வாழ்வை கொடுப்பானாக. அவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவானாக. இறுதி மூச்சு வரை அல்லாஹ் தீனை இஸ்திகாமத்தாக்கி வைப்பானாக. வேறு யார்? வேறு யார் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நியத்த வழியாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவள் வாழ்க்கையில பறக்க செய்வானாக. அவளை சகலவிதமான பாவங்கள் எல்லாம் மன்னிப்பானாக. இறுதி மூச்சு வரை இந்த வேளாண் இஸ்திகாமத்தை வைப்பானாக. அவளை சந்ததி சந்ததிகளா ஆபில்களை ஆளுங்களை தாய்களை முத்தகீன்களை வழிகாட்டக்கூடிய இமாம்களை அல்லாஹ் உருவாக்கி புரிவானாக. வேறு யார் விருந்தாளி சொல்லுங்க வேறு யார் வேறு யார்? மஷாஅல்லாஹ் மஷாஅல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வா, அல்லாஹ் கபூல் செய்வா. அது வாழ்க்கையில பறக்க செய்வானாக, இறுதி முடிவை நல்ல முடிவா கேட்பானாக, கடன் இல்லாத வாழ்வை கொடுப்பானாக, நோய் இல்லாத வாழ்வை கொடுப்பானாக. போங்கிஷால வேறு யார் வேறு யார்? அல்கா ரீதியா போய் உட்காருங்க, பேர்ல பதிவு செஞ்சு போங்கிஷா. வேறு யார் வேறு யார் வேறு யார் சொல்லு சொல்லுங்க. ஈஷா பொறுமதியை விளங்க, பொறுமதி ஒரு சுபஹானல்ல. மக்காலையா 100,000 தான், மதீனாலையா 1,000 அல்ல 50,000, அவ்வளவுதான். அல்லாஹ்வோட பாதையில் 49 கோடி, சுபஹானல்லாஹ். எங்களை விளங்க இல்லையா? அமெரிக்காவுக்கு போனா ஒரு டாலர்னா 132 ரூபா, 132 ரூபா. நம்ம அல்லாஹ்வோட பாதையில போய் $1 செலவழிச்சா, ஒரு ரூபா செலவழிச்சா 49 கோடி. சைத்தா விடுவானா? சைத்தா விடுவானா சொல்லே? எதுவுமாக விடுவா? தாயாக விடமாட்டான். ஏ உலகத்தில் ஆவிதாகிட்டான், வணக்கசாலி ஆகிட்டான். அவர் உலகத்தில் இருக்கிற வரைத்தான் நன்மை, உலகத்தில் இருக்கிற வரைத்தான் ஆவிதுக்கு நன்மை. ஆனா ஒரு தாய்க்கல்ல உலகம் இருக்கிறவரை நன்மை கொடுப்பான். உலகம் இருக்கிறவரை நன்மை வேணுமா? உலகத்தில் இருக்கிறவரை நன்மை வேணுமா சொல்லுங்களேன். பின்னுக்குள்ள சீதேவிகள் சொல்லுங்க, உலகம் இருக்கிறவரை நன்மை வேணுமா? உலகத்தில் இருக்கிறவரை நன்மை வேணுமா? என்னப்பா பேச மாட்டேன்றீங்க? அல்லாஹ் எஸ்டேட் தமிழ் விளங்குது இல்லையா? நான் ஹெட்டன்காரன், எஸ்டேட்ல உள்ள தமிழ்ல தான் பேசுறேன், சுத்த தமிழ் நமக்கு தெரியாது. நான் பேசுறது விளங்குது இல்லையா? இந்த உலகத்தில் நீங்க இருக்கிறவரை நன்மை வேணுமா? இந்த உலகம் இருக்கிறவரை நன்மை வேணுமா? உலகம் இருக்கிறவரை உங்கெல்லாம் கூட்டு போய் அரசியல் மேடையை காட்டணும். அரசியல பாருங்க, தலைவா உடல் மண்ணுக்கு உயிர் உனக்குன்றான், பச்சை போய் ஆன்றான். என்ன சத்தம்? ஒரு சத்தம் வருதா இவ்வளவு பெரிய கூட்டத்தில்? சரி, அப்படி என்ன சொல்றீங்க? உலகம் இருக்கிறவரை நன்மை வேணும், உலகம் இருக்கிறவரை நன்மை வேணுமா? தாயாயிருங்க, தாயாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆமா நாமால் பூட்டப்பட்டாச்சா? அல்லாஹ் மேல சத்தியவா இல்ல? இல்லியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அமல் நாமால் பூட்டப்பட்டாச்சா? மௌலானா உமர் பாலம்பூரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய அமல் நாமால் பூட்டப்பட்டாச்சா? நம்முடைய உஸ்தாத் மௌலானா கலீல் அஹமத் ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய கபரை அல்லாஹ் சொர்க்கத்தை மூஞ்சலாக்குவானாக, அவருடைய அமல் நாமால் பூட்டப்பட்டாச்சா? ஒரு தாய் உலகம் இருக்கிறவரை நன்மை, ஒரு ஆவித் அவன் உலகத்தில் இருக்கிறவரை நன்மை. உலகத்தில் இருக்கிறவர் சொல்லுவார், நோன் பிடிப்பார், மௌத்தா போன கபருக்கு போயிருவார். அப்ப தாய் ஆவோமா ஆவிதாவோமா? தாய் ஆகணும். உலகத்தில் இருக்கிறவரை நன்மையா? உலகம் இருக்கிற நன்மையா? உலகம் இருக்கிறவரை. அப்ப எந்திரிங்க பாப்பா, எந்திரிங்க. தாயாங்க தாயாங்க, ஆவிதா மௌத்தாயிராயுங்க சொல்லுங்க. இன்ஷால்லாஹ் பொறுமதிய விளங்க, பொறுமதிய. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பார்க்க செய்வானாக, அவரை கொண்டு அல்லாஹ் பூரா உலகத்துல வேலை வாங்குவானாக, இறுதி மூச்சு வரை அல்லாஹ் தீன இஸ்திகாமத்தாக வைப்பானாக, சந்ததி சந்ததியா ஹாஃபில்கள் ஆலிமுல்லா தாயிகளா அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ்வுடைய வாலிபத்தை வர்க்க செய்வானாக, இவரை கொண்டு அல்லாஹ் பூரா உலகத்துல வேலை வாங்குவானாக, கியாமத்தின் அல்லாஹ் இவரை முஸ்தாபுடு உமையுடைய காட்டுவானாக ரஹ்மத்துல்லாஹி தஆலா. வேறு யார் வேறு யார்? பொறுமதியை விளங்க, பொறுமதி. மெய் முதலாவது மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாலிபத்தை வர்க்க செய்வானாக, அவரை கொண்டு அல்லாஹ் பூரா உலகத்துல வேலை வாங்குவானாக, எங்கெல்லாம் தீன் செத்து இருக்கிறோம் அங்கெல்லாம் இவரை கொண்டு அல்லாஹ் தீன ஹயாத் ஆக்குவானாக. வேறு யார் பொறுமதியை விளங்க சொல்லு, பொறுமதியை விளங்க. எதுக்கு கேட்கிறோம் நாங்க, எதற்கு கேட்கிறோம்? இதே பாருங்க, ஒரு அமெரிக்காக்கு 5 விஷயம் இருக்கு, அதே ஜப்பானுக்கு 5 விஷயம் இருக்கு. ஒரு மணி நேரம் பேசணுமா? வேறுக்க வேறுக்க சகோதரர்களே பெரியார்களே, 5 ஜப்பான் விசா இருக்கு. ஜப்பான் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அங்கே என்னென்ன உண்டு இருக்கிறார், அங்கே கார் இருக்குது, அங்க சச்சோ இருக்கிறாரு, ஜுஜுபி சச்சோ இருக்கிறார், ஒக்கி சச்சோ இருக்கிறாரு, அப்படி எல்லாம் சொல்லியா தஸ்கில் பண்ணுவான். 5 விசா அவ்வளவுதான். சுபான்ல பள்ளி வெடிக்கும், பள்ளி தலைவருடனே அமைதி அமைதி அமைதி துண்டு போடும், துண்டு போடும், சீட்டு குலுக்கி எல்லாம் போட்டு பார்த்து தான் பெரிய பிரச்சனை. சுபஹானல்லாஹ், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம் பயான் தேவையில்ல. ஜப்பான் விசா தெரியுது, ஜப்பான் என்ன என்ன என்ன என்ன ஆகுதுன்னு. அல்லாஹ்வுடைய பாதையில யார் தயார்? 49 கோடி. சுபஹானல்லாஹ், கொஞ்ச நேரம் எழுமி நின்றா லைலத்துல் கதர் இரவுல ஹஜ்ர சொர்க்கத்துக்கு முன்னாலே ரெண்ட கா சொல்றது நன்மை. சுபஹானல்லாஹ், உலகம் இருக்கிற வரை நன்மை படுதா? திருமணம் முடிச்சு மூணு நாள், திருமணம் முடிச்சு நாலு நாள், கணவன் போறாரு கனடா, கணவன் போறாரு ஜப்பான், சுபஹானல்லாஹ், மனைவி அப்பதான் முடிச்சா அவ தயார், கணவனை பிரிய அந்த மனைவியோட உம்மா பாப்பா தயார், அந்த கணவன் பாப்பா உம்மா தயார், முழு குடும்பமும் ஏர்போர்ட் போயிட்டு போங்க போங்க போங்க, செக்க மட்டும் அனுப்பிருங்க அனுப்பிருங்க அனுப்பிருங்க, அவரு பிளைட்ல ஏறி போறே போறே போறே, அவரு போயிட்டாரு சுபஹானல்லாஹ். யாரும் ஆதாரம் கேட்கல, யாரும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்கல, இதே கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமையில மாப்பிள்ள சில்லா போயிட்டாரு சுபஹானல்லாஹ். குடும்பம் சோகத்துல அந்த பச்சை மதலையே விட்டுட்டு போனது இல்லையா, வேலை குர்ஆன்ல எப்படி இருக்கோ ஹதீஸ்ல எப்படி இருக்கோ, 40 நாள் போக அனுமதி இருக்கு, எப்படி அவர் கனடாக்கு போறது 40 நாளா, ஜப்பானுக்கு போறது 40 நாளா, சுபஹானல்லாஹ், 12 வருஷம், 15 வருஷம், இன்னாலில்லாஹ், கியாமத்தினால என்ன பதில் சொல்லுவாங்களோ தெரியல சகோதரர்களே. அந்த யாவாரத்துல பறக்கத்தில்லை, பொம்பளை செய்யற யாவத்துல பறக்கத்தில்லை, ராவையில செய்யற யாவத்துல பறக்கத்தில்லை, திருமணம் முடிச்சா மனைவியை விட்டு விட்டு பிரிஞ்சு 4 மாசத்துக்கு மேல செய்யற யாவத்துல பறக்கத்தில்லை. 4 மாசமா, 12 வருஷம், 10 வருஷம், சுபஹானல்லாஹ், மனைவி அழுதாளா, தோலை குடும்பம் எதிர்த்துச்சா, யாராவது போர் கொடி தூக்கினாங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு 40 நாள் போனா என்ன கேள்வி, சுபஹானல்லாஹ், அந்த பச்சை மதுரை விட்டுட்டு போயிட்டானே, தப்லீக்காரன் செய்யற வேலையை பார்த்தோ, நீங்க பச்சை மதுரை திருமணம் முடிச்சு கொடுத்தோ அப்படி கொடுப்பாங்களா, பச்சை மதுரைக்கு பால் போத்தலை வைங்க. மேலான பெரியார்களே, 10 வருஷமா வெளிநாட்டிலே, நான் ஒருத்தட்ட கேட்டேன், அடி மனைவி ஊர்ல ஹக்க எப்படி நிறைவேற்றுவே, அல்லாஹ் கியாமத்துல கேட்க மாட்டானா, வலிக்குள்ளி ஆலைக்கு ஹக்கு, உன் மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்கே, அதை கியாமத்துல அல்லாஹ் கேட்பானே, இல்ல அது நான் என்ன மனைவிட ஹக்க நிறைவேற்றேன், மனைவிடம் சோழர்களே, சமீபத்தில் ஒரு ஊர்ல பயானுக்கு போயிருந்து 12 வயசு ரெடி ஆகி உம்மோட ரூமுக்கு போயிருக்கு, ஒத்த தூங்கி ஓடி வந்துச்சா, உமா உமா ரூமுக்குள்ள ஒரு தடிய தூங்கிருக்கோம்மாண்டா, தடியானா உமா சொன்னானா, இல்ல அதுதான் அவட வாப்பான்னு, 12 வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறான், பிள்ளைக்கு தெரியா வாப்பா யாருன்னு, அது ஒவ்வொரு போட்டு சொட்டைய போட்டு இவர் வேன்னு படுத்து இருக்கிறாரு, புள்ள சொல்லிச்சா இது என்ன வாப்பா, இல்ல நான் கிட்ட போக மாட்டேன், ஒருவோட அக்குருண்ண ஜும்மாரேத்து பள்ளியில சொல்றேன் சகோதரர்களே, ஊர் இருக்கு நான் இலங்கையில தான், அதாவது பொய் சொல்லல்ல, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், சமீபத்தில் அந்த புள்ளே மௌத்தாயிருச்சு, மௌத்து வரைக்கும் அந்த புள்ள வாப்பாட்ட போவல்ல, இது என்ன வாப்பா இல்ல அடிச்சா, சகோதரர்களே 12 வருஷம் யார் அனுமதி கொடுத்தது, எங்க இருக்காதாரம், யார் அனுமதி கொடுத்தது, அல்லாஹ் காப்பாத்தணும், ஒரு 40 நாள், 4 மாசம், எவ்வளவு கெஞ்ச வேண்டியதா இருக்கு, எவ்வளவு கெஞ்ச வேண்டியதா இருக்கு சோதர்களே, விளங்காது, அப்படிதான் ஹக்கு, அப்படிதான் அது அல்லாஹ் மறைச்சு வச்சிருப்பா, ஷைத்தான் துனியாவை சின்னதா காட்டி ஆகுறத்தை பெருசா காட்டுவான், பெருசா காட்டுவான், 4 மாசம் போச்சா, 40 நாள், நீங்க ஜப்பான்ல 10 வருஷம், அமெரிக்கால 2 வருஷம், என்னடா இது, 4 மாசம் மூக்கும் விரிது, கண்ணும் விரிது, காதெல்லாம் விரிது, ஆனா துனியா 2 வருஷம், அதே மாதிரி போராடம், ஒரு பிளைட்ல 4 மாசம் ஜமாத், ஒரு சிலோன் சாத்தி கேட்டா எங்க போறீங்க, நான் கோயிலுக்கு போறோம், என்னதுக்கு போறீங்க ஜமாத், எவ்வளவு 4 மாசமா, அவர் கேட்கிறாங்க ஜமாத்தை பார்த்து, இவங்க சொன்னாங்க ஆமா, இவங்க கேட்டு நீங்க போறீங்க, நான் வேலைக்கு போறேன், எவ்வளவு காலம், 2 வருஷம், ஏண்டா 4 மாசத்துக்கு மூக்க கணக்காக வித்த, 2 வருஷம் சாதாரணமா சொல்றேன், 2 வருஷம் டக்குனு போயிருந்தார் ஜமா சொன்னால, 2 வருஷம் டக்குனு போனா 4 மாசம் டுக்குன்னு போயிருந்தார், மேலான பெரியார்களே, சைத்தான வேலை, துனியாவை சின்னதா ஆகத்த பெருசா காட்டுறா, ஏமாந்திராயிங்க மயங்கிறாயிங்க, இன்ஷா அல்லாஹ் பேர் கொடுத்த சகோதரர்கள் தனித்தனியாக வராங்க, தனித்தனியா வராங்க, ஒரு ஜமாத்தை தயாரிங்க, அலைங்க திரிங்க பாடுபடுங்க, 40 வயசு ஆயிருச்சா, துனியாக்கு நேரம் கொடுக்கறத குறைச்சுக்கோங்க, தீனுக்கு கொடுங்க, பள்ளிய ஹயாத்தாக்குங்க, மஷூரா தாலீம் 2 மணி நேரம் ஷிஃப்ட் ஹயாத்தாக்குங்க, அல்லாஹ் புறக்கெடுத்திருக்கிறான் சோதர்களே, வஜித வாக்கும் நபிமார்களுக்கு வாய்த்த வார்த்தை அல்லாஹ்களை புறக்கி எடுத்திருக்கிறான். எந்த நபியும் ஏழையா மூத்தா போனாங்க, உடுப்பில்லாம மூத்தா போனாங்க, ஆனா நபியா இல்லாம மூத்தா போகல, எல்லா நபியாகவே மூத்தா போனாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்களை புறக்கி எடுத்திருக்கிறான், தாய் இல்லாம மூத்தாயிராய், தாய் இல்லாம மூத்தாயிராயே, நல்ல தாடி நல்ல ஜுப்பா வெளிநன்மை ஓகே, ஆனா தீண்ட வேலை இல்ல, ஆபிதா போயிராயிங்க. எந்த நபியும் தன்னுடைய அந்த தெரிவை பொய்ப்பிக்கல, நாங்களும் பொய்ப்பிச்சிட கூடாது. வேலையில குறைபாடு செய்யாயிங்க, மௌத்து வரை செய்யுங்க. அல்லாஹ் சுபஹான வ தஆலா நம் அனைவரும் இறுதி மூச்சு வரை கபூல் செய்து கொள்வானாக. சுபஹானல்லாஹி வ பிஹம்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.